ரங்க பிரகார முனைத்ரியாத் லட்சுமாதர்ஷனாகமாண்டம் ஆச்சாரிய பக்தி பரிபூத மாணவகசீலம் கோபாதேசம் குருமாசிரியா மகா ஸ்ரீமதே கோபாதேசிக மகாதேசிகாய நமஹ. அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவியும் பின் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே. அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து மகாப்பிரளய காலம். மகாப்பிரளயத்துக்கு அப்புறம் எம்பெருமான் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறான். லயத்திலிருந்து திருப்பி சிருஷ்டியை ஆரம்பிக்கிறான் எம்பெருமான். அப்படி ஜெகத் சிருஷ்டி, அந்த ஜெகத் சிருஷ்டியில் சேத்தன அச்சேதன வித்தியாசம் இல்லாமல், அச்சேதனம் எப்படி மரக்கட்டையா கிடக்குமோ அதே மாதிரி சேத்தனர்களும் மரக்கட்டையா கிடந்தாலாம். அவளுக்கெல்லாம் ஒரு உணர்வு கொடுத்து எம்பெருமான் அவளுக்கு அறிவுன்னு சொல்றா இல்லையா, இந்த ஞானத்தை கொடுத்து அவளை உயிர்ப்பித்து திருப்பி இந்த லோக கிரமத்தை ஆரம்பிச்சு வைக்கிறானா எம்பெருமான். அப்படி லோக கிரமத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது என்ன பண்றான்ங்கிறதுதான் முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றோம், எம்பெருமானுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன், நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன், அகிஞ்சனன், எனக்கு வேற கதியே கிடையாது, ஆனா என்ன எம்பெருமான் என் மேல் கருணை காட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா பிரகிருதி விசேஷத்துல நிறைய அவஸ்தைகளை பட வேண்டியதா இருக்கு. ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில ஆரம்பிச்சா பிறந்ததுலேருந்து கடைசி வரியந்தும் கஷ்டமே மட்டுமே இருக்கும், கஷ்டம் மட்டுமே பட்டு இருப்பா, ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு கஷ்டம். ஒருத்தருக்கு சுகானுபவமே இருக்கும், அவளுக்கு கஷ்டம்னா கிலோ என்ன விலைன்னு தெரியாது, அதனால அவளுக்கு இதோட அருமை தெரியாது. வெயிலின் அருமை நெழலுக்கு தெரியாதும்பாலும், நீலின் அருமை வெயிலுக்கு தெரியாது. இதுல வெயில்ல எப்படி இருக்குன்னா, நல்ல வெயில்ல போனாதான் நெழல தெரியும். அப்ப சொல்லுவா அப்படின்னா, என்ன இந்த எம்பெருமானுக்கு இப்படி கருணையே இல்லையே, புண்ணியம் அனுபவிக்கச்சே எம்பெருமான் நினைக்க மாட்டோம் நிச்சயமா. அதுல ஒரு நல்ல பட்சணம் பண்றோம், வடை பஜ்ஜி விசேஷமா பண்ணிக்கும் பார்த்து, கொத்தமல்லி போட்டு ஒரு பஜ்ஜி, அதுல இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கட்டுமே அப்படின்னு. அது மாதிரி பஜ்ஜியில விதவிதமா, பொதுவா வாழைக்காய் பஜ்ஜி போடுவேன், இல்ல கத்திரிக்காய், ஆப்பிள் இருந்ததுன்னா ஆப்பிள் போடுவேன், வாழைப்பழம் போடுவேன், விதவிதமா என்னென்ன பழம் இருக்கோ போட்டு பார்ப்போமே, சாப்பிட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு தோணும். விதவிதமா மிளகா பஜ்ஜி, என்ன சௌக்கியம், என்ன சௌக்கியம் சுவாமி, மிளகா பஜ்ஜி ரொம்ப சௌக்கியமா இருக்கு. காத்தால திருவாதனம், ஓ காத்தால திருவாதனம் பண்ணிடுவேன், மூணு பேர் சந்தியாவந்தனம் பண்ணிடுவேன், அதெல்லாம் சௌக்கியம். இப்ப மத்தியானம் இந்த டிஃபன் எம்பெருமானுக்கு அம்ச பண்ணியா, நடுவுல எல்லாம் வழக்கம் உண்டா, நடுவுல எதுக்கு வழக்கம்? அப்ப இந்த வஸ்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் என்ன பண்றான், எம்பெருமானுக்கு அம்சா பண்ணி அதை சாப்பிட்டோம்னா அதுலதான் தோஷம் இருந்ததுன்னா நம்மகிட்ட வராது, என்ன தோஷம் வரும், என்ன பண்றது, இல்லாட்டி தோஷம் வரும். அந்த தோஷம் ஏறித்துதுன்னா என்ன ஆகும், என்ன சுவாமி ஆயிட போறது, அதனால உள்ளக்கிழங்கு நிறைய சாப்பிட்றேன், சாப்பிட்டா என்ன ஆயிட போறது, உள்ளக்கிழங்குல என்ன கெடுதல் இருக்கு அப்படின்னா, வாயு வாயுனால என்ன, வாயுக்கு நான் மெடிசன் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இல்லை, இந்த வாயு, இந்த வாயு என்ன பண்ணும், மூட்டுக்கு மூட்டு போய் தங்கிடும், மூட்டுக்கு மூட்டு போய் தங்கி குணாதிசயத்தை ஏற்படுத்தும், குணத்தை கொடுக்கும். எப்படி ரத்தம் குணத்தை கொடுக்கறதோ, உணவு சாப்பிடுச்சே அந்த உணவு ரத்தமா மாறி சொல்றா இல்லையா, அந்த உணவுக்கு ஏத்த குணம் இருக்கு இவனுக்கு அப்படின்னு பாரு, காரசாரமா இருக்கும், எப்ப பார்த்தாலும் கோபமாகவே நின்றுப்பான், எப்ப பார்த்தாலும் மிளகா சாப்பிடுவான். அது இங்க வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா ஆந்திரா நிறைய சாப்பிடுவான், பச்சை மிளகாயா சாப்பிடுறேன், எனக்கு அலர்ஜி, பார்த்தாவே போதும், கண்ணால பார்த்தாவே போதும், முடிஞ்சா முழுசா உள்ள போறோம். ஒரு மொழாயை பார்த்தா போதும், மொழா தொகையை அடிச்சிருக்கேன், மொழா தொகு பண்ணியிருக்கேன் அப்படின்னா போதும். அதை காதால கேட்டாவே போதும், முழுசா உள்ள போறோம் முழுசாதம். அந்த மாதிரி அது சில பேருக்கு காலசாரமா உள்ள இறங்கணுங்கிறது இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு வகையா தலசமிச்சு அதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், எல்லாருக்கும் ஒரே பாவமே கொடுத்துண்டு, ஒரே சுகிருதமே கொடுத்துண்டு, அவன் அந்த மாதிரி காரியத்தை பண்றதில்ல. அதுக்காக தான் இங்க சுவாமி தேசிகன் அனுசந்தானமா காமிச்சு கொடுக்கிற குமார நாயனர், அன்றையு உலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வெங்கட மாமலை மேவியும். எல்லாருக்கும் உணர்வை கொடுத்துட்டான், உசுரை கொடுத்துட்டான், எல்லாம் அதாவது ஜீவிக்க ஆரம்பிச்சு கொடுத்து ஜீவிக்க ஆரம்பிக்குச்சே. ஐயோ இதுங்களுக்கெல்லாம் வழி தெரிய வேண்டாமா, ஒரு நல்ல ஸ்திதியை கொடுக்க வேண்டாமா, மேற்கொண்டு மேற்கொண்டு அனுவர்த்திக்கிறதுக்கு மேல ஏறி போறதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு தர வேண்டாமா, மாடிப்படி கட்டி தர வேண்டாமா அப்படிங்கறதுனால எம்பெருமான் என்ன பண்ணுவானா, மாடிப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணி ஏறுறோமா. அதே மாதிரி எம்பெருமான் இங்க ஸ்டெப் போட்டு தரான் நமக்கு எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் என்பதாக. என்ன பண்றான், மகாபிரயத்துக்கு அப்புறம் ஜீவனை கொடுத்துட்டான் இல்லையா, ஜீவனை கொடுக்கறத கைவிளக்காக வேத வேதாந்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறான். சதுர் வேதத்தை கொடுக்கறான், சதுர் வேதத்தை அத்தியனம் பண்ணு, நீ அத அதுல இருந்து இருக்கிற ஞானத்தை நீ அதிகரிக்கணுங்கிறதே கிடையாது. அந்த வேத உபாசனை இருந்தாலே க்ஷேமமா இருப்ப, நல்ல ஸ்திதிக்கு வருவ எம்பெருமான் காமிச்சு கொடுக்கறான். இன்னும் கொஞ்சம் ருச்சி இருக்கிறவாளுக்கு அதுல இருந்து வேத சாரம் உபநிஷத்துலாம் கொடுக்கறான் எம்பெருமான். அந்த உபநிஷத்துங்கிறத கை விளக்க தூக்கிட்டு நீ என்ன பண்ணலாம், எவ்வளோ இருட்டு இருக்கட்டும், கும் இருட்டு இருக்கு, ஒரு சின்ன கை விளக்கு அதை எடுத்துட்டா எவ்வளவு சௌக்கியமா இருக்கு. இந்த லைட் எல்லாம் மறந்துருக்கோம், இவ்வளவு ஜெகஜோதியா லைட்டை மறந்துருக்கோம், சுத்தமா இருட்டு, அந்த கம்ப்ளீட் இருட்டு இல்ல, அமாவாசை இருட்டுன்னு பயமுறுத்துறாலும், இருட்டுன்னா அமாவாசை இருட்டு தான் பயமுறுத்துவான். அந்த இருட்டுல இத்தினூண்டு ஒரு விளக்கு கை விளக்கு எடுத்துன்னு நீங்க போனேன்னா அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் தெரியும் தெரியுமா, அப்பதான் தெரியும் அதோட மகத்துவம். அந்த இத்தினூண்டு திரியோட மகத்துவம் அந்த கும்மிருட்டுல போனாதான் தெரியும் அது எவ்வளவு தூரம் தெரிகிறது அப்படிங்கிறது. அப்படி நமக்கு பத்தடிக்கு போறதுக்கு உண்டான அத்தனை சமாச்சாரத்தையும் தெரியப்படுத்தும். நடுவழியில பெருசா இதான் உருவங்கள் இருந்தா கல்லு மரம் கட்டை இருந்தா அதுவும் காமிச்சு கொடுக்கும். பக்கத்துல நிதர்சனமா இருக்க சின்ன சின்ன கல்லெல்லாம் தெளிவா காட்டாட்டியும் தூரக்கு இருக்க வஸ்துவை காமிச்சு கொடுக்கணும், ஏதோ ஒரு வஸ்து இருக்கு போற வழியில என்பதாக, அதான் கை விளக்கு. அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்றோம், ஐயோ பாவம் இந்த சேதனர்கள்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டுதான் வேதத்தை கொடுத்தானாம். வேதத்திலேருந்து உபநிஷத்தை எல்லாம் கொடுக்கறான், உபநிஷத்தும் போராது அப்படின்ட்டு என்ன பண்றானா தானே வந்து உபதேசம் பண்றான், அவதாரங்கள்லாம் எடுத்து. அப்படின்னா இந்த களியோட முடிஞ்சு போயிடுத்து, திருப்பி திருப்பி உண்டா எம்பெருமானுக்கு அண்டரண்ட பகிரண்ட ஒரு மாநிலம் எழுமாள்வரை. எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு அண்டத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கான். அண்டத்துல இந்த மாதிரி எண்ணற்ற பூமிகள் இருக்கு, எண்ணற்ற பூமிகள் இருக்கு, எண்ணற்ற பாரத தேசம் இருக்கு, எண்ணற்ற கிருஷ்ணனும் அங்க அவதாரம் பண்ணுவான், எண்ணற்ற நம்ம சேத்தனர்களும் அங்க எல்லா இடத்துலயும் இருப்பான். அவன் எல்லா இடத்துலையும் விபூதியா இருந்து அங்கங்க அவதாரம் பண்ணி காரியம் பண்ணிட்டு இருப்பான். நாம இந்த பூமியில மட்டும்தான், இந்த வேர்ல்டுல மட்டும்தான் நம்ம இருப்போம், அடுத்த வேர்ல்டுக்கு போறதுக்கு நமக்கு தெரியாது, வழி தெரியாது. இன்னும் சேட்டலைட் விட்டுருக்கான், செவ்வாய் வரை போய் செவ்வாயில இறங்குறது சேட்டலைட், அவ்வளவுதான். நிலால போய் கொடுத்துற நடத்தலாம்னு எனக்கு நினைவு தெரிஞ்சனாலேன்னு சொல்லிட்டு இருக்கான், இன்னும் போன பாடு இல்லை. இங்கேருந்து பிளேனாவே அமுச்சு விட்டு பார்க்கலான்னு அது ஒரு பெரிய நடந்தது, அப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல, அது அதோட நின்று விட்டு போயிருது, ரெண்டு தடவை ஆக்சிடென்ட் நடந்தது, அப்புறம் அது இல்லாமையே போயிடுது. இப்போதைக்கு ரஷ்யா பண்ணிட்டு இருக்கான், இங்கேருந்து ராக்கெட்ல அமைச்சுட்டு அங்கே போய் நின்று ஸ்பேஸ்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். எங்க பண்ணிருக்கான், ஸ்பேஸ்ல மேலதான் பண்ணிட்டு இருக்கான். பூமிங்கிறது உருண்டை, நமக்கு நல்லா தெரியும் பூமிங்கிறது உருண்டை. அந்த பூமிக்கு கீழே கீழே என்னென்ன இருக்கு அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணலாமே. நல்லா பண்ணிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள கீழே அனல் இருக்கு. இது எப்படி இருக்கு? இல்ல இல்ல, அது சூரியன் தேர்ந்து வந்தது, சூரியன் தேர்ந்து வந்து கெட்டியா போச்சு. சயின்ஸ் கொஞ்சம் சொல்றது சயின்ஸ், நம்ம சொல்றது சித்தாந்தம். அவதான் விசேஷம். சித்தாந்தம் சொன்னா மூட்டாள் மூடன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா அவன் சயின்ஸ் சொன்னா ஆ அப்படிங்கிறோம், ஆ அப்படிங்கிறோம். அமாவாசை என்னைக்கு வரும், எந்த க்ஷணத்துல வரும்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி வச்சிருக்க கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு நம்ம நினைச்சிருக்கோம் மேக்ஸிமம்ல இருக்குதான் நிறைய கணக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவன் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், இந்தியாவை பத்தி அவன் ஓஹோன்னு சொல்லியிருக்கான். இங்கே நிறைய ரிஷிகள், எண்ணற்ற ரிஷிகள் எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கான். கிரகண காலம் நமக்கு உண்டு இல்லைங்கிறத போட்டிருப்பா. கிரகணம் உண்டு, அது பூமிக்கு இந்தியாவுக்கு உண்டா இல்லையா இதே அவனால சொல்ல முடியுமா? நம்ம சொல்றோம் கிரகண காலத்துல எதுவும் சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணிகள் வெளியே போக கூடாது. மூட பழக்க வழக்கம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நன்னா மூக்கு பிடிக்க கொட்டிப்பேன். இதே அவன் சொல்றான் அந்த லுனார்ல அந்த ஒரு வார்த்தையை போட்டதான் நமக்கு ஒரு அப்படியே ஒரு பெரிய இது கிடைக்கும். லுனார் எபிக்ஸ் இருக்கு, அந்த சமயத்துல ஃபுட் பாய்சன் ஆகும். நான் தான் அதான்டா சொல்லிட்டு இருக்கேங்க, விஷமா போகும் சாப்பிடாத, பிரம்மஹத்தி மூணு நேரம் முன்னாடி சாப்பிடாத சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா என்ன நம்ம சொல்றது கேட்கிறோமா? இவெல்லாம் பாஷாந்திகள், யாரோ ஆச்சாரியன் சொன்ன, யாரோ ரிஷிகள் சொன்னான்னு சொல்லி கேட்டுருக்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், கைவிளக்காக வேத வேதாந்தங்களை கொடுத்து நம்ம சம்ரட்சணம் பண்றான். அந்த கைவிளக்கை எடுத்துக்கிறதுக்கு நம்ம கஷ்டமா இருந்தா இருட்டுல போச்சுன்னா போய் முட்டி மோதினு கீழே விழுந்து அடிபட்டுட்டோம்னா யாரோட பொறுப்பு? எம்பெருமானோட பொறுப்பா? இல்லையே, அவன் எல்லாருக்கும் ஒரே ரீதி தான், ஒரே விதமா தான் கல்பிதம் பண்ணிருக்கான். இங்க 100 பேர் இருக்கா இந்த ஸ்டேஜில், கரண்ட் சுத்தமா போயிடுது, 100 பேருக்கும் 100 கேண்டில் இருக்கு. அவாவா அவாவா கேண்டில் எடுத்துன்னு போக வேண்டியதானே? அவாவா அவாவாளுக்கு உண்ட விளக்க எடுத்துன்னு போனா போய்க்கலாமோ? நான் எடுத்துன்னு போகாம ஒருத்தர் மேல ஒருத்தர் முட்டி மோதிந்து விழுந்து அடிபட்டுண்டா யார சொல்றது? நிர்வாகிய சொல்றதா? அவர் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். விளக்கு போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு டார்ச் வாங்கி வச்சிருக்காரு. அந்த டார்ச் எடுத்துன்னு போக வேண்டியதுதான். எடுத்துக்காது யார் பொறுப்பு? எம்பெருமான் பொறுப்பு இல்லை. அது மாதிரி இந்த புண்ணிய பாபங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம தான் அதை வந்து அனுவர்த்திக்கிறோம். ஏன் எப்படி அனுவர்த்திக்கிறோம் அப்படின்னா, ஆத்துல என்ன சொன்ன, பெரியவா எச்ச பண்ணாத எச்ச பண்ணாத எச்ச பண்ணி சாப்பிடாத அப்படின்பா. சரி சரி கட்டின் இருப்போம். அவ இருக்க அம்மா கொலையில இருப்பா, அப்பா வாசல்ல இருப்பா, கிடுகிடு கிடுகிடும் போக வேண்டியது உள்ள உள்ள தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, உள்ள தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்பா. சத்தம் போடாம அதை தட்டை தூக்குறது, உள்ளுக்குள்ள ஒரு அல்வா இருக்கும் அதை எடுத்துக்கிறது, இப்படி கைய சுத்தியும் முத்தியும் பாக்குறது, நன்னா நக்கி சாப்பிடுறது. ஏன்னா அது சுகிருதம். அத்தனை நேரம் அது பைண்டிங் பண்ணா இல்லையா, எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, அந்த வஸ்துவை எச்ச பண்ணி சாப்பிட்டா, அதாவது ஒருத்தர் சொல்றச்சே அந்த சொல்ற வார்த்தையை கேட்காம கொஞ்சம் மிகுதியா ஒரு காரியத்தை பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு சௌக்கியம் ஏற்படுறது. அவ சொல்றச்சே மீறி பண்ணா ஒரு சௌக்கியம் ஏற்படுறது. ஒரு தடவை பண்ணி பாக்குறோம், ரெண்டு தடவை பண்ணி பாக்குறோம், மூணாம் தடவை அம்மா திருக்கே நைசா அப்படின்னு நக்கிப்போம், அம்மா வெய்வா நாலு தடவை இவா திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது. அம்மா அப்பாட்ட சொல்லுவா இது இப்படி பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றது அப்படின்னா, எக்கடு ஓட்டு போட்டோம் பிரம்மஹத்தி அப்பாவும் சொல்லிட்டார், அப்பா அதற்கே நக்கிறது. இந்த எச்சல் என்ன ஆகும்? இந்த எச்சல்னால இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்புக்கு வந்துடுறது. டாக்டர்கிட்ட போற, டாக்டர்கிட்ட போச்சு என்ன சொல்றேன், இவனுக்கு தனியா ஃபுட் வச்சுக்கோங்க, எல்லாரோடையும் சேர்த்து வச்சுக்காங்க, இவன் தட்ட தனியா வச்சுக்கோங்க சொல்றாள் இல்லையா. ஜுரம் வந்துருதுன்னா என்ன சொல்றேன், இவன் தட்ட தனியா வச்சுக்கோ, இவனுக்கு தனியா ஃபுட்டு கொடு, இவனோட உட்காந்து சாப்பிடாதவங்க சொல்றாளா இல்லையா, டாக்டர் சொன்னா வசதி, நம்ம சம்பிரதாயமா சொன்னா மட்டம், வேற ஒன்றும் இல்லை. இவா சொன்னா ஏன் கேட்கணும், பெரியவா சொன்னா நம்ம ஏன் கேட்கணும். இதனாலதான் இப்ப என்ன ஆகுது, அந்த நஷ்டம் யாருக்கு வருது, அப்பா அம்மா பொறுப்பா அதுக்கு இல்லையே, டாக்டர் சொல்றாரா இல்லையா. அப்ப டாக்டர் சொல்லிச்சே அது சுகிருதமா தெரியுது, நமக்கு அப்படிதான். ஃபாரினர் எதை சொன்னாலும் சுகிருதமா இருக்கு. ஆஹா, அவன் சொல்லியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான். அவனோட கல்டிவேஷன், அவனோட பூர்வத்தத்தை பார்த்தோம்னா 16th century பிரிட்டிஷ்ல பெரிய புரட்சியா ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் அமைக்கிறான். என்ன ஸ்காலர்ஸ், அவனுக்கு என்ன ஒரு கைண்ட், விதவிதமா வார்த்தைகள்லாம் வருது. அவன் அப்பதான் உருப்பிட்டிருக்கான், நம்ம அப்பதான் உருப்பிடாம போறோம், இது எல்லாம் சந்தேகம் இல்லை. அவன் அப்பதான் உருப்பிட ஆரம்பிச்சிருக்கான் 16th century, நம்ம அப்பதான் உருப்பிடாம போக ஆரம்பிச்சோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேறும் இல்லை. ஏன்னா சோழர்களோட பரம்பரை அங்க முடியறது, 16th century சோழர் பல்லவா சோழ எம்பையர் முடியறது. அப்படின்னா என்ன பண்ணா, பல்லவா சோழன்லாம் எத்தனையோ ஹிஸ்டரி நம்ம படிச்சிருக்கோமே, அதெல்லாம் எங்க போறது, சத்துரியுகங்கள் சொல்றாளே அதெல்லாம் பொய்னு பார்த்தா கூட, இன்னைக்கு அவன் ரிசர்ச் பண்ணி சொல்றான், கோடி வருஷம் ஆறுது பூமி ஆரம்பிச்சு, சுமாரா டென்டேட்டிவா சொல்றான் அவன், 200 கோடி வருஷங்கள் ஆறுது அப்படிங்கிறான். அப்படியா, அது எப்படி, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி, இயேசுக்கு முன்னாடி பின்னாடி போட்டு பார்த்தா அந்த பக்கம் ஒரு 1000 வருஷம் கூட போல, முன்னாடி பின்னாடி 2000 வருஷம், 3000 வருஷம் தான் வந்திருக்கு இப்ப. அது எப்படி சுவாமி, இப்ப அவன் சொல்றானா ஏதாவது அர்த்தம் இருக்குமே. இப்ப நம்ம என்ன சொல்றது, பொய்யா, நமக்கு இப்ப எவ்வளவு வருது, 198,000 கோடி வருஷங்கள், 200 கோடி ஆண்டுகள் முடியறதுக்கு 2,200,000 கோடி ஆண்டுகள் தான் இருக்கு. இத்தான் அன்னைக்கே சொல்லி வச்சா நமக்கு, இந்த மாதிரி அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வெங்கடமாமலை மேவியும் எம்பெருமான் என்ன பண்ணான், இதுக்கு மேல கைவிளக்கு காமிச்சான், அதோட நிக்கலையான், திருவேங்கடமாமலை மேல ஏறி நின்றுண்டான். அப்படி சிரமப்பட்டு மேல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா சொல்லிவாங்க, எல்லா பாபங்களும் ஓடிபடும். கோவிந்தானா எல்லா பாபங்களும் ஓடிபடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏ அவனுக்கு என்ன ஆச்சு, பிசினஸ் கோவிந்தா, அவன் பொண்ணு கல்யாணம் என்ன ஆச்சு, கோவிந்தா, எதுக்கு வேண்டாமோ அதுக்கு உபயோகப்படுத்தி உட்கார்ந்துருக்கும் கோவிந்தா. அப்புறம் இப்ப என்ன ஆச்சு, கெட்ட வார்த்தையா போயிருக்கு, கோவிந்தானே கெட்ட வார்த்தையா இருக்கு. எப்படி நாற்றம், நாற்றத்துராய்மடி நாராயணன் நம்மால் அப்படின்னு வசதியா எம்பெருமானுக்காக பரத்தத்துக்காக அந்த நாற்றம்ங்கிற வார்த்தையை காமிச்சு கொடுத்தா ஆண்டால் வசத்தியான வாசனையும் உடைகிறது. வெறும் வாசனை இல்ல, நாற்றம்னா அந்த துவல திருத்துழாயில இருக்கிறதுக்கு பேர் நாற்றம். அது எம்பெருமான் கிருஷ்ணன் இந்த கோபிகையே ஆலிங்கம் பண்றான், ஒவ்வொருத்தையும் ஆலிங்கம் பண்ணிக்கிறான். அப்ப என்ன பண்றா, ஒவ்வொருத்தையும் சொல்றார், ஒத்திக்கு 20 குளியலுக்கு போகாதடி, இன்னொத்திக்கு சொல்ற உனக்கு 100 குளியலுக்கே போகாதடி, உன்னை அப்படி இருக்கி அணைச்சிட்டு இருக்கானே, எப்படி உன்னோட சதா உன் கழுத்த கட்டி நிக்கிறானே எம்பெருமான் கிருஷ்ணன், 100 குளியல் ஆனாலும் போகாதேன்னு எனக்கு காமிச்சு கொடுக்கறதுடி, அவன் இங்கதான் இருக்கான்னு எங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கறது. அப்படி ஒசத்தையான வாசனை. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாக்கரைக்கு கொண்டுகிட்டோம் அந்த நாத்தத்தை. அது மாதிரி வேங்கடமாமலை மேவியும் அப்படி ஒசத்தியான திருவேங்கட மாமலையில எம்பெருமான் அப்படி ஸ்திதியா இருக்கானாம். வெந்தி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய், அது பொத்தலையா, நிறைய வரவாளுக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வரவா அத்தனை பேருக்கு வாரி வழங்குறான், என்னென்னவோ கேட்கறா, எத்தனைக்கோ ஒரு முறையிட்டு. இன்னைக்கு மலை ஏறி போனா நிச்சயம் காரியம் நடக்கிறது, அது எந்த காரியமா இருந்தாலும் நடக்கிறது. எம்பெருமான் முடிச்சு கொடுக்கறான், அதை அங்கபரஷனத்துக்கு வேண்டிக்கிறான், முடிச்சு கொடுக்கறான். நம்மதுல வழக்கம் இல்லை, இத்தராயில வழக்கம் வந்து மொட்டை போட்டுப்பா, மொட்டை போட்டுனாலும் எம்பெருமான் முடிச்சு கொடுத்துக்கிறான். அது மொட்டை தாத்பரியம் என்னன்னா, சத்திரியாளுக்கெல்லாம் இந்த தலையில இருக்க சிரசில் இருக்க முடிய எடுத்துட்டா அவ வந்து அவளோட மானம் போயிடுது, அதோட அவள் உசுறு இல்லையன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என் உயிரையே கொடுக்குறேன், என் உயிரை கொடுக்கறதுக்கு பதிலாக என் தலைமுடியை கொடுக்குறேன் அவன் வேண்டின்னு இருக்கான். அதை நம்மளோட போய் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. பிராமண முடிவு போனதுனால அது ஒன்றும் கிடைக்காது. எம்பெருமான் அதுக்கு கன்சிடரேஷன் கொடுக்க மாட்டான். குழந்தைகளுக்கு மட்டும் வழக்கம் வச்சுட்டு இருக்கா, அது பண்றது ஒன்றும் விஷயம் இல்லை என்பது போல். வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவா, இப்படி வள்ளல் பெரும்பசுவ நிறைய அனுகிரகம் பண்ணி அதுவும் பத்தலையா எம்பெருமானுக்கு. உடனே தானே ஒரு ஆச்சாரியனாக அவதரித்தான். சுவாமி தேசிகனாக, வேதாந்த தேசிகனாக தூப்புல் நகர்ல வந்து அவதரித்தானாம். நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எல்லா விதமான சுகிருதங்களையும் தியாஜம் பண்ணிட்டு கடைசி வரை இஞ்சி ஊத்தி தான் இருந்திருந்தார். கடைசி வரை நடந்துதான் பிரயாணப்பட்டிருந்தார். ஏன்னா கடைசி காலத்திலாம் நல்லா புகழ் பெற்றாச்சு. நின்று நிகழ்ந்து நின்மேல் நின்று தன் நீல் புகழ், அந்த மாதிரி நல்ல புகழ் வந்துடுது சுவாமி தேசிகனுக்கு. ஆச்சாரியன் ஆச்சாரியத்துவம் பெரிய மகானுபாவர், சந்தேகமே இல்லை. பாஷ்யகாருக்கு அப்புறம் அவர் ஆச்சாரியன்லாம் வந்துடுது. மேல்கோட்டையிலேருந்து திரும்பி ஏலனும் ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் களியெல்லாம் போயிடுது, துருஷ்கர்லாம் பயம் போயிடுது. குப்பனராயன்கிற ஒரு ராஜா ஜெயிச்சு கொடுத்துட்டான். மதுரையிலேருந்து வந்து ரங்கநாதனை மீட்டாச்சு, பிரதிஷ்ட பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். சத்யாகாலத்திலேந்து சுவாமி நடந்தே எல்றர். அட் த ஏஜ் ஆஃப் 91 நமக்கு இப்ப 19 ஏஜிலேயே முட்டி வலி. இதுதான் வண்டி இருந்தா கொடுங்களேன். என்ன அங்க போய் சாமான் வாங்கிடுவா, பைக்கு என்ட்ட இல்ல, அண்ணா எடுத்துன்னு போயிட்டான். ஏன்டான் நாலாம் தள்ளினா கடறான். எனக்கு அதெல்லாம் கௌரவம், நான்லாம் இறங்கி போய் கடையில் இன்னும் வாங்கி தரமாட்டேன். என்ன எல்லாம் கேவலமா பாப்பா, உன்னை யாரா கேவலமா பாக்குற, அதெல்லாம் என்னால முடியாதுன்னா முடியாது. சைக்கிள் இருக்கா சொல்லு, வண்டி இருக்கா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு. தெருக்கோடி தெருக்கோடி வரை யாருமா நடந்து போவான், நான் நடந்து போக மாட்டேன். ஆனா அட் த ஏஜ் ஆஃப் 91 சுவாமி தேசிகன் 91 திருநட்சத்திரத்துக்கு பல்லக்கு தெரியும் சிஷ்யா எல்லாம் சொல்றான். பல்லக்கு நாங்க ஏந்திடுவோம், நாங்க தூக்கின்னு வரோம், எங்களுக்கு இது ஒரு சுகிருதம் சுவாமி ஆச்சாரியா, எங்களுக்கு ஒரு சுகிருதத்தை கொடுங்க, தூக்கி நேர வழக்கம் இல்லை, இல்லாத வழக்கத்தை பண்ணக்கூடாது, நடந்துதான் வரணும், நடந்து வரேனா. எனக்கு பெருமாள் சக்தியை கொடுத்துருக்கான், தேகத்தை கொடுத்துருக்கான், கை காலில் நன்னாதான் வச்சிருக்கான் எம்பெருமான். அது உபயோகப்படுத்துறதுக்கான் கொடுத்துருக்கான் எம்பெருமானே சொல்றான், ஆச்சாரியனா வந்து சொல்றான். அதனால நான் நடந்தே வந்துக்கிறேன். கிரகஸ்தாசிரமம் என்ன பண்ணணும், கிரகஸ்தாசிரமத்தில் பிக்ஷை எடுத்து தான் வாங்கணும், போய் இஞ்சூர்த்தி வாங்கிக்கணும். சன்னியாசி மாதிரி மூணு ஆற்றுல தான் கேட்கணும், ஒரு ஆற்றுல வாங்கிக்கணும். மூணு ஆற்றுல தான் கேட்கலாம், லிமிட்டேஷன். ஒரு ஆற்றுல தான் வாங்கிக்கலாம், அதுவும் லிமிட்டேஷன். அந்த உணவு தான் சாப்பிடலாம், அவ்வளோதான். அது பிராமணத்துவம். அதனால அந்த காலத்துலாம் கை கூப்பின்னு இருந்தேன். இப்ப நம்ம மத்தவாளு கை கூப்பிடணும், அதான் காரணம், காரணம் இல்ல. நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே. அப்படி சுவாமி தேசிகன் வேதாந்த தேசிகனாக அப்படி அவதாரம் ஆகி எல்லா கலிபுருஷனோட அத்தனை குறையும் தீர்த்திருக்கார். இன்னைக்கும் தீர்க்கிறார். தன்னுடைய சோஸ்ர பாடங்கள் என்னும் ஸ்ருதியினால, அந்த கிரந்தங்கள்னால, கிரந்தங்களை வெறும் புஸ்தகத்தை வாங்கி ஆத்துல வச்சிருந்தாவே போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். வெறும் படிக்கணும், நமக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். பக்கத்தை புரட்டி வெறும் வாசிச்சுட்டே போ, புரியறத படிங்க. நீங்க சோஸ்திர பாடங்களுக்கெல்லாம் விளக்க உரையெல்லாம் நிறைய இருக்கு, விதவிதமான மகான்கள் கொடுத்துருக்கா, அதை புரட்டி பார்த்து படிங்க. புரியாததை விட்டுடுங்க, புரிஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க. நாலு தடவை தேவிப்படுங்க, அஞ்சாந்திரம் அது எது புரியலையோ எம்பெருமான் அதை ஏதாவது ஒரு நூக்கன் கார்னல்ல வச்சிருப்பான். அதுக்கு அர்த்தம், ஓ இதான அங்க பார்த்தோம், அதான் அர்த்தமா அது. ஆஹா, திருப்பி திருப்பி வா, அதே அந்த சோசத்தை அப்பப்பா திருப்பி. இவ்வளவு சுகிருதம் இருக்கா இந்த சோசத்துல, இந்த ஸ்லோகத்துல இவ்வளவு சுகிருதம் இருக்கா, இவ்வளவு வசதியா கொடுத்துருக்காரா எம்பெருமான் அப்படின்னு சுவாமி தேசிகனோட பெருமை புரியும். அது மட்டும் இல்ல, இந்த களியில தபஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நாம சங்கீர்த்தனம் வசத்தின்னு தாயார் காமிச்சு கொடுக்குறா திருப்பாவை அப்படின்பதாக பாவி என்பதால் நொன்பு, பாவி என்பதால் பெண், பாவை என்றால் பாட்டுக்கள், எல்லாமே அர்த்தம்தான். அந்த ஒரு பாவையிலேயே எத்தனையும் அடக்கியிருக்கா, தெருப்பாவை. எவ்வளவு பெரிய தமிழ் புலவை. இன்னைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ் புலவனா அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். அவனுக்கு ஏகப்பட்ட அவார்டுகள், ரிவார்டுகள், அவனை கூட்டி வச்சு மீட்டிங்ல நம்ம கொஞ்சின்னு இருக்கோம். அந்த மாதிரி எம்பெருமான் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே. அந்த எம்பெருமானோட சோஸ்ர பாடம் எதை சொன்னாலும் ஐஸ்வர்யம் அத்தனையே அருளும். ஐஸ்வர்யம்னா இதுதான் ஐஸ்வர்யம் இல்ல, அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, அத்தனையும் என் தேசிகன் தரான், நிச்சயம் தருவார் வெங்கடநாதன். தனக்கு தான் அர்த்த பஞ்சகம், அர்த்தவாளுக்கெல்லாம் அர்த்தம்தான். தனக்கு பஞ்சகத்தை வச்சிருந்தார், அர்த்தவாளுக்கு அர்த்தத்தை தருவார். அப்ப ஏற்பட்டதான சுவாமி தேசிகன் எல்லாருக்கும் எவ்வளவு அர்த்தம் கேட்டாலும் கொடுப்பார். அந்த பஞ்சகத்தில் இருக்க ஞானத்தை கொடுன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன், இந்த அர்த்தத்தினால சுகிருதம் மட்டும் வராது, துஷ்கிருதமும் வரும். ஒன்றும் பண்ண முடியாது. கோடி ரூபாய் கையில் வச்சிருந்தா நிம்மதி எங்க இருக்கும்? ஐயோ, இதை காப்பாத்துறது எப்படி, எப்படி காப்பாத்துறது, எதுல டெபாசிட் பண்றது, எங்க போனா வட்டி வரும். நடுவில் ஒரு காலத்தில் அலைய ஆரம்பிச்சா இல்லையா, 36%, 30%, 40% கொண்டு போய் போட்டான். 40 போச்சு, 30 போச்சு. ஒழுங்கா போட்டிருந்தா அந்த 15-20 ஒழுங்கா வந்திருக்குமா, உள்ளதும் போச்சுன்னு போச்சு நிறைய. 20-25 ஃபைனான்ஸ் மூடினா இன்னி பரியந்தம் என்னன்னு தெரியல, 25-30 ஆயிடுச்சு. அது மாதிரி எம்பெருமான் சுவாமி தேசிகன் அப்படி வரந்தரும் வள்ளலாக சுவாமி தேசிகன் இந்த ஜெகதாச்சாரியனாக இந்த கலியில கலிபுருஷனோட ஆதிக்கத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா போய் சன்னதி சந்நிதியா போய் நவகிரகத்தை சுத்த வேண்டாம். நவகிரகம் என்ன பண்ணும், நமக்கு இருக்கிற வினைகளுக்கு ஏத்த பாப புண்ணியங்களுக்கு ஏத்த பலனை கொடுப்பது மட்டுமே அவர்கள் தொழில். நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ அந்த டைரக்ஷனை கொடுக்க வேண்டியது அவளோட கடமை. ஆபீஸ்ல போறோம், ஃபைல் எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னா சீஃப் ஹெட் கிளார்க் அவன்கிட்ட போய் யார் சைன் பண்றானோ அவதான் டிசிஷன் மேக்கிங். கீழே இருக்க கிளர்க் என்ன பண்ண முடியும், அவன்கிட்ட போய் இங்கேருந்து போய் லஞ்சம் கொடுப்பான், வாங்கிச்சு. நான் சொல்றேன், சாட்ட சுவாமி சொல்றேன், காரியம் ஆச்சுன்னா நான் தான் சொன்னேன், காரியம் ஆலன்னா என்னப்பா ரொம்ப சிக்கல் பாது, மகா சிக்கல், எவ்வளவு பிரச்சனைப்பட்டேன் தெரியுமாண்ணா. ஆமா, அதுக்கே நீ கொடுத்த பணத்தை எல்லாம் கொடுத்த பணத்துக்கு மேல 100,000 எக்ஸ்ட்ரா செலவிச்சேன், நீயே தரணும், அதெல்லாம் வேண்டாம் வச்சுக்கோ, வேண்டாம் வச்சுக்கோ, நீ 1,000 தர வேண்டாம், நீ வச்சுக்கோ, இவன் விஷயத்தை விட்டுடுவான். அந்த 1,000 நீ தர வேண்டாம், தர வேண்டாம், தர வேண்டாம், 10 சொன்னோன்னு சரி போறது போ, நமக்கு ஏதோ கஷ்டப்பட்ட அந்த 1,000 வச்சுக்கிட்டு எதுக்கு, நமக்கா ஒரு 1,000 செலவிப்பான, அந்த 1,000 நம்மகிட்ட இருந்து புடிங்கிடுவான். இதுதான் நடக்கிறது. ஏன் நவகிரகத்துல போக முடியாது, போக கூடாது அப்படின்னா இதுதான் காரணம். நவகிரகம் போர்ஷன் அலாட் பண்ற ஒரு தெய்வங்கள், அவ்வளவுதான். இந்திரன் போர்ஷன் அலாட் பண்ற ஒரு தெய்வம், வருணன் அப்படிதான். அதனாலதான் 80 என்ன பண்ணா கோவர்தனகிரியை முன்னாடி நிறுத்திட்டான். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் அகங்காரம் ஜாஸ்தியாச்சுன்னு உடனே எம்பெருமா என்ன பண்ணா கோவர்தனகிரியை கொண்டு வந்து நிறுத்தி நீயும் அதுவும் ஒன்னு அப்படிங்கிறான். அவன் எவ்வளவோ சேஷிதங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டான், என்னோட பலம் என்ன அப்படின்லாம் காமிச்சு பார்த்துட்டு திருவடிதான் சரணம், திருவடிதாசன் தொப்புனுக்கே வந்துவிட்டான் இந்திரன் கடைசியில. அப்புறம் கேட்கறான், ஆ என்ன இருந்தாலும் நான் தெய்வம் இல்லையா, என்னை விட்டுட்டு அதை போய் பண்றையே அப்படிங்கிறான். உனக்குள்ள அந்தராத்மா யாரு, கிருஷ்ணா, இதுல என்ன உனக்கே சந்தம் வந்துருட்டா, நீதான் அதுக்குள்ள அந்தராத்மா யாரு, நீதான், அவனுக்கு தான் பண்ணியிருந்தேன் அவ்வளவுதான், உனக்கு பண்ணல, அந்த அச்சேதனத்துக்கு பண்ணல, அதுக்குள்ள அந்தரியாமியா இருக்கான எம்பெருமான் நாராயணன், நாராயணனே பரவசுன்னு காமிச்சு கொடுத்தேன் அவளுக்கு. அவளுக்கு தெரியாது பாவம், எதுக்குள்ள இருந்தா என்ன, எங்க ஆயர் குலம். அவனுக்கு அப்பதான் புரிஞ்சது ஞானம், ஓஹோ இதுதான் ஞானம்மா, கடந்தெங்கும் பரந்துலன் ஆழ்வார் சொன்னது அப்பதான் தெரியறது புரியுறது. இந்த மாதிரி சம்சார பந்தத்தை தகர்த்தெறிந்த நம் ஆச்சாரியன் அன்று இவ்வுலகனையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னில் புகழ் வேங்கட மாமலை மேவியும் பின் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. எம்பெருமான் தேசிகனோட எந்த சோஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணாலும் ஞானானந்தமயம் தேவத்திலேந்து மானாதீத பிரதிபருவாம் எதை சொன்னாலும் வைசிருத்தி தரக்கூடிய ஒரு ஸ்திதி எம் தேசிகனுக்கு மட்டுமே உண்டு. அந்த ரீதியில தேசிக உபாசனையை இன்னைக்கு இந்த அளவில் முடிச்சுண்டு. அடுத்ததாக விஹாயே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்ஹஸ்பர்ஷ யத்ர கிருஷ்ண கிருதாதர. அப்படி தாயார் ஒவ்வொரு பாவையாக எழுப்பி அழிச்சுட்டு போறா. ஒவ்வொரு பாவை என்பதை நம்ம சம்பிரதாய பூர்வமாக பார்ப்போம். பத்து ஆழ்வார்களை எழுப்பினார். அது மட்டும் இல்ல, அனைத்து ஆச்சாரியர்களும் தாயார் எழுப்புறார். 30 ஆச்சாரியர்களும் எழுப்புறார். சம்பிரதாயத்தில் யார் யார் இருந்தாலோ, இருக்க போறாளோ, வரப்போறாளோ, இருந்தவா வரப்போறவா அப்படிங்கிற எல்லாரையும், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த மூணுத்திலையும் இருக்கிறவால அப்படி காமிச்சு கொடுக்கிறான் தாயார். விஹாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்ஹஸ்பர்ஷ யத்ர கிருஷ்ண கிருதாதர. யாமுன முனிகள் ஆள வந்தார் என்னும் திருநாமம் அப்படி நாதமுனிகளோட பேரன், நேர் பேரன் எம்பெருமான் நாதமுனிகள்கிட்ட நியமிச்சாச்சு. அடுத்த ஆச்சாரியனாக அப்படி ஆள வந்தார் வரப்போறார். அவருக்கு உண்டான எல்லா வழிகளையும் பண்ண கடவது என்பதாக எம்பெருமான் திருவாக்கு. அதனால அப்படி உய்யக்கொண்டாரத்தையும் ராமமிஸ்ரத்தையும் அந்த பத்ததியெல்லாம் சொல்லி மணக்கால் நம்பி மூலமாக என்ன பண்றான் எம்பெருமான் அப்படின்னா, இவருக்கு இங்க திருத்துழாய துளசி எம்பெருமான் சம்பிரதாய ஞானத்தை இவருக்கு ராஜ்யாபிஷேகத்தில் இருந்துட்டு இருக்கார். இவருக்கு ஏன் ஆள வந்தாருன்னு பேர் வந்ததுன்னு பார்ப்போம். நாதமுனிகளோட குமாரர் ஈஸ்வர பட்டர், ஈஸ்வர பட்டரோட திருக்குமாரர் தான் இந்த ஆள வந்தாருங்கிற யாமுனாச்சாரியார். யாமுனாச்சாரியன் தான் ஆரம்பத்தில் பேர் இவருக்கு திருநாமம். நன்ன கல்விகளில் சிறந்து நிற்கிறார். மணக்கால் நம்பித்த கரைச்சு கொடுத்த குடிச்சாச்சு எல்லாத்தையுமே. வேத வேதாந்தங்கள்லாம் வாசிச்சாச்சு. மகாபாஷ்ய பட்டருங்கிறவர்கிட்ட சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு அப்படி கரதேர்ந்த சமயம். அந்த கரதேர்ந்த சமயத்தில் என்ன ஆகுது, அந்த மகா இவரோட ஆச்சாரியனாட மகாபாஷ்ய பட்டருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவோட மந்திரி ஆஸ்தான வித்வான், அந்த காலத்தில் மந்திரி ஆஸ்தான வித்வான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான். ஏன்னா பிராமணன் சொன்னா அந்த காலத்தில் கேட்பா, பிராமணால் யார் இருந்தாலும் கேட்பா. அவள்தான் மந்திரி சபையில வச்சுட்டு இருப்பா ராஜாக்கள்லாம். ஆக்கியாழ்வான்னு அவனோட பேரு. இந்த ஆக்கியாழ்வான் என்ன பண்றான், அவனுக்கு கொஞ்சம் கர்வம் தலை தூக்கி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்ல ஸ்காலர் தான் அவன், கிரேட் ஸ்காலர். அந்த வித்வத்தினால அவனுக்கு தலகணம் வந்தது. தலகணத்தினால என்ன பண்றானா, யார் யார் வித்வான்கள்னு டைட்டில் போட்டுக்கிறாளோ அவள்லாம் எனக்கு டாக்ஸ் கட்டணும்ட்டான். வரி வரி போட ஆரம்பிச்சுட்டான். யார் யார் தன்னை வித்வான்கள் சொல்லிக்கிறாளோ அவள்லாம் எனக்கு வரி கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டான். அது இந்த மகாபாஷ்ய பட்டத்தும் வந்துடுத்து. அவருக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, அவனை யாராலும் ஜெயிக்க முடியாதே, அவன் துஷ்டனாச்சே, கொனஷ்டியா கேள்வியெல்லாம் கேட்பான். அவனுக்கு ராஜாவோட சப்போர்ட் இருக்கு. எது அது எது சொன்னாலும் அந்த சபையில அதுதான் ஈடுபடும். அது சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ராஜா இருக்கிறதுனால இவன் என்ன சொல்றானோ அது ராஜா சரின்றுவான். அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. இது வந்து ராணிக்கு ரொம்ப இடைஞ்சலா போச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ராஜாவை என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஓவர்லுக் பண்ண ஆரம்பிச்சான். என்னைக்குமே இதான் நடக்கக்கூடிய ஸ்திதி தான் இது. ஒருத்தர் யதார்த்தமா நடக்கக்கூடியதுதான். இந்த மகாபாஷ்ய பட்டருக்கு ஓல அனுப்பிச்சுட்டான். ஒண்ணு டைட்டில வாபஸ் வாங்கு, நீ வித்வான்கிறத இல்லாட்டி வரிகட்டு அப்படின்ட்டானான். ஆள வந்த சொல்றார், நான் பாத்துக்கிறேன் சுவாமி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதையும் அப்படிங்கிறான். அவருக்கு ஒரே பயம், வேண்டான்டான், சிரஸ் கொஞ்சிடுவான், நமக்கு அப்புறம் உயிரே இருக்காது அப்படிங்கிறார். அதெல்லாம் வேண்டாம், நீ சொல்லிக் கொடுத்த வித்தை வசதியானது, எனக்கு அந்த வித்தை மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. என் வித்தை மேல எனக்கு நம்பிக்கை உண்டு, என் ஆச்சாரியன் மேலையும் எனக்கு நம்பிக்கை உண்டு, நீங்க சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம் என்னை கைவிடாது, கவலைப்படாதுங்க. அதுக்கு மேல எனக்கு மனக்கால் நம்பிட்டு வேத வேதாந்தங்கள்லாம் கத்துட்டுட்டேன், என்னை தலைகள்னால யாராலும் ஜெயிக்க முடியாது, நீங்க தைரியமா இருங்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். சின்ன வயசு 19-20 வயசு வச்சுக்கோ, எப்படி இருப்பார், தல தல தல தலன்னு அப்படி தேஜஸ்வி உயாசமா, அப்படி எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஞானம், பழுத்த பழம், ஞானமே உருவானா எப்படி இருக்கும், அவ்வளவு தேஜஸ்வியா இருக்கும், நன்னா சுண்டி விட்டா போதும் உள்ள லத்தம் தெரியும் சொல்லுவாரு. அப்படி அப்பே ஏற்பட்டதான ஒரு ஸ்திதி, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா லட்சணமா இருப்பார். ஓலை வந்தது, ஓலையை திருப்பி அனுப்பிச்சிட்டார், ஓலையை வாங்கினார், ரெண்டா கிழிச்சு போட்டுட்டார், கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறார். அடுத்ததுல என்ன ஆறுது, ராஜாட்டேந்தே ஓலை வருது, இப்ப ஆட்சியாழ்வான் சேர்ந்து வந்தது அரசாங்க முத்திரையோட, அப்புறம் ராஜாட்டேந்து வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அடுத்தது ராஜாட்ட சொல்லுவான், இந்த உன் ராஜ்யத்திலிருந்து நான் போட்ட ஓலையை கிழிச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொன்ன அவன் ஓலையை அனுப்பினான் ராஜா. ராஜா ஓலையை எடுத்தான், ரெண்டா கிழிச்சு போட்டார், இந்த யாமனாச்சாரியார் கீழே போட்டார். அவனுக்கு வட வரத்து போயிடுத்து, கொண்டு வந்தவனுக்கு சுவாமி நான் போய் ராஜாட்ட என்ன சொல்றது அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி பண்றீரு, ஏன்னா அவர் மகா தபஸ்வி, அவருக்கு எதான் ஆயிட போறதேன்னு இவனுக்கு பயம் உள்ளூர. நம்மளால ஆக போறது, நம்ம தானே ஓலை கொண்டு வந்துடும், என்ன ஜென்மாடா இது, ஒரு நல்லவனுக்கு போய் ஓலை கொண்டு வந்து கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனையா போறது, இது சின்ன குழந்தையா இருக்கே தெரியலையே, விவரம் புரியலையே, அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறது, யார் காப்பாத்துறது, இத பக்கத்துல இருக்க குருவும் வாய பத்தி உட்கார்ந்துட்டு இருக்கார் வயசானவர். ஓலையை கிழிச்சு போட்டு சொன்னார் யாமனாச்சாரியார், அரச அவைக்கு நாங்கள் வரணும்னா பல்லாக்கு அனுப்ப சொல்லுங்க, அப்பதான் நாங்க வருவோம் அப்படின்ட்டான். இங்கேருந்து போய் சொன்னான், சொன்ன உடனே தங்க எல்லையில தன்னை மீறி ஒருத்தம் இருக்க முடியுமா, சரி எதுக்கு அனுப்பு, ராஜா சொன்னா அனுப்பு அப்படின்ட்டான். இது ராணிக்கு தெரியுது, அவளுக்கு அப்பதான் சந்தோஷம் வருது, இந்த ஆக்கி ஆழ்வான எதுக்கிறதுக்கு இந்த பூமண்டலத்தை ஒருத்தன் இருக்கானா, அம்மாடி மூச்சு விழுது. ஆனா அவன் எங்க உயிர் படுத்தினா என்ன பண்றது, பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறான், எம்பெருமானே அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படாது, அவன் வித்வத்துக்கு குறைவு ஏற்படப்படாது, இந்த சபையில அவனுக்கு அகர்வம் ஏற்படாது, மனசுக்குள்ள படப்படப்படம் படுத்துக்கிறது, ஏன்னா அவளுக்கு அந்த லைஃப் ஃபியூச்சர் இருக்கு, ஒத்தனையான எனக்கு வரப்பிரசாதமா கொடு அப்படிங்கிறார். அப்படி ராஜ பாட்டேல அப்படி ஜம்முன்னு பல்லாக்கில் வந்துட்டு இருக்கா, யார் யாரு, யாமனாச்சாரிய தனியாவல்ல, அந்த மகாபாஷ்ய பட்டரையும் தூக்கி உட்காந்து வச்சுட்டார் பக்கத்துல, அது சிஷ்யன். சிஷ்ய லட்சணம், சிஷ்ய லட்சணம் எப்படி, தன் ஆச்சாரியனை எந்த ஸ்திதியிலையும் விட்டு கொடுக்கப்படாது, சிஷ்ய லட்சணம். அப்படி தூக்கி பக்கத்துல உட்காந்து வச்சுட்டார், ஆச்சாரியா நீங்களும் வாங்க பக்கத்துல, அவருக்கு ஒரே வட வட மறக்கிறது, திருப்பி உயிரோட திரும்பி வருவோமா இல்லையா தெரியே, இப்படி வாக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு எடுத்துன்னு போயாச்சு. அப்படி போய் ராஜ இதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு முன்னாடி இறங்குறா, மேல் மாடத்திலேருந்து ராணி பார்க்கறா, அப்படி யார் வரா இப்படி ஆக்கி ஆழ்வான எதுக்கக்கூடிய தைரியம் யாருக்கும் பார்த்தா, முதல்ல ஒரு கிழ இறங்கிட்டு ஐயோ போக வேண்டிய ஸ்டேஜில் வந்தா என்ன பண்றது, போகதான் போகணும், இறங்கியாச்சு. அடுத்தது யுவா, நித்திய யுவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு யுவா இறங்குற, பார்த்தோன்னே அவளுக்கு புல்லரிசி பெருத்து, இவன் கட்டாயம் ஜெயிச்சே ஆக வேண்டும், அத்தனை குலதெய்வத்தையும் பிரார்த்திச்சுக்கிறான், அத்தனை குலதெய்வத்தையும் பிரார்த்திச்சுக்கிறான், இவன் கட்டாயம் ஜெயிச்சே ஆக வேண்டும், அவன் தேஜஸ் தெரியறது, இவன் தோத்து போகக்கூடாது அப்படின்னு கிடுகிடு கிடுகிடுன்னு இங்கிருந்து ராஜாட்ட போறான். இருந்தா மானத்தோட வாழணும், இல்லையா போயிடணும், இல்லையா ராணியா இருந்துட்டு ஒரு ஆட்சியாழ்வான கடமையா, ஒன்னும் ராஜாவோட ராஜ்யத்தும் பரிபாலனம் பண்ணாம ஒரு ராணியா இருந்து என்ன பிரயோஜனம். ராஜாட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி போட்டிக்கு வந்திருக்கான், யார் ஜெயிக்கிறாளோ தோட்டவாளுக்கு அடிமை ஆயிடும், இந்த கண்டிஷனை போடுங்க நீங்க. ராஜா இதான் சான்ஸ் நம்மளும் விடியோறதுக்கு, என்ன பண்றதும் புரியல, ஏன்னா வளர்த்து விட்டாச்சே காலை முட்டுறது இப்ப. சரி அதே மாதிரி ராஜ்யத்துல பாதி நீர் தரணும் ஜெயிச்சாச்சுன்னா அப்படிங்கிறானா, அதுவும் கொடுத்துறேன், முழு ராஜ்யமே இப்ப என் கையில இல்ல, ஜெயிச்சாச்சுன்னா எனக்கு பாதி ராஜ்யம் வருமோன்னு, அப்ப அந்த நீதி அவன்கிட்ட கொடுத்துடுறேன், ஏன்னா அவன் ஆண்டு இருக்கான், எனக்கு பேர்ல மந்திரி ஆண்டு இருக்கான், எனக்கு என்ன பெயரு ஒன்னும் கிடையாது, ஜெயிச்சா நிச்சயம் பாதி கொடுத்துடுறேன், பாதி ராஜ்யமா நான் சௌக்கியமா சுதந்திரமா பண்ணலாமோன்னா அந்த ஒரு சந்தோஷமா சரின்னு ஒத்துன்ட்டான் ராணிட்ட. அதை வந்து சபையில டிக்ளேர் பண்றான் ராஜா, ஜெயிச்சவா வந்து தோத்தவாளுக்கு அடிமையாயினும் அதே மாதிரி யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு என் ராஜ்யத்துல பாதி. ஆக்கியாழ்வானுக்கு ஒரே சந்தோஷம், ஏன் இப்படி இவன் திடீர்னு பண்ணா மொத்த ராஜ்யம் நம்மள்ட்ட, சரி பாதி எப்படிங்கிட்டு பாதி வச்சுப்போம், மீதி பாதியை வேற மாதிரி நம்ம டிக்டேட் பண்ணிக்கலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி மகாபாஷ்ய பாட்டர் வந்துட்டார், தெரியும் அவனுக்கு முன்னாடியே தெரியும் ஆக்கியாழ்வானுக்கு மகாபாஷ்ய பாட்டரை பத்தி நல்லா தெரியும். அதனால இவர் என்ன இவர் என்ன பெரிய கிள்ளிக்கறியா, நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு இந்த கொடுக்க பார்க்கல, அவன் கொடுக்க பார்க்கவே இல்லை. நான் என்ன ஒரு சின்ன பையன் தானே அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். மகாபாஷ்யர் பாட்டர் வந்தாச்சு சபையில, அவருக்கு ஒரு ஆசனம் போடுறேன், என் சிஷியனுக்கு சேர்த்து ஆசனம் போட்டாதான் நான் உட்காருவேன் அப்படிங்கிற இது குரு. சிஷ்யன் என்ன பண்ணா ஐசின்னு வரைச்சே நீங்கள் ஏறுங்கோ, முதல்ல நீங்க முன்னாடி உட்காரணும், நீங்க உட்கார்ந்தாதான் நான் பின்னாடி நிற்பேன். இங்க ராஜ்யசபையில அவனுக்கு முன்னாடி குருவுக்கு பெரிய ஸ்தானம் கிடைக்குது, என் சிஷியனுக்கு ஒரு ஸ்தானம் பக்கத்துல கொடுத்தேன்னா நான் உட்கார்ந்துப்பேன் இல்லாட்டி உட்கார மாட்டேன்னா அது சிஷ்ய குரு சிஷியனோட அந்யோன்யம். அப்பதான் இவனுக்கு புரியுது, ஓஹோ அப்ப இவன் பேச போறதுல இவன் சிஷியம் பேச போறானா அப்படிங்கிறான். பாக்கறான் உத்து பாக்கறான் நன்ன கரதேந்த பண்டிதனா இருப்பான் போல் இருக்கே, நான் சுக்கு அதுக்குள்ள உழவு, இவனை பத்தி ஒரு டீட்டெயில் விசாரிச்சுருவா, அதுக்குள்ள நான் இங்க இந்த செஷன் அப்படியே டிலே பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாச்சு. இங்க ஒரு கிரமம் நடந்துட்டு இருக்கு, ராஜாக்கு கோஷம்லாம் சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் அடங்கணும், எல்லாம் அடங்குறதுக்குள்ள விசாரிச்சுனோன்ட்டான். கரதேந்த பண்டிதனா ஆக்கி அழுவாரே ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னு யோசனை பண்றான். சரி இவனை சாஸ்திரத்துல ஜெயிக்க முடியாது, அப்ப எதுல ஜெயிக்கிறது, ஒரு சாமானிய தர்மத்துல இவனை ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணிட்டான். சூழ்ச்சியில இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெயம் பண்ணிட்டான். சபையில சொல்றான் அக்கி ஆழ்வான், இப்ப வந்து விசேஷமான விவாதங்கள்லாம் வேண்டாம், அதெல்லாம் நிறைய கேட்டு அனுபவிச்சாச்சு, எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, உங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியுது, இவனுக்கு பயம் அதை சொல்லல, உங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியுது, ஒரு சாமானிய தர்மத்தை வச்சுன்னு நம்ம விவாதிப்போம், அதுல யார் ஜெயிக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றானா. உடனே ஆள வந்தார், ஏந்து நிக்கிற யாமுன முனிகள், ஆள வந்தார் ஆள ஆள ஆக போறார் யாமுன முனிகள், என்ன ஏந்து நிக்கிறார் யாமுனாச்சாரியார் யமுனை துறைவன். சுவாமி நான் சின்னவன், நான் தான் முதல்ல கேள்வி கேட்பேன். சரி அதுவும் வாசம், நீயே கேளு, சாமானிய தர்மத்துல சாமானிய ஜென்மத்தில் நானும் மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டேன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறார. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அரசர் சர்வபௌமர் அப்படிங்கிறான், இந்த அரசர் சர்வபௌமர் அப்படின்னா நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். இந்த மூணு சொல்ற என்னன்னா மறுத்து பேசணும், மூணு சொல்ல போறேன் மூணு இல்லைன்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறானா மறுத்து பேசுறதுக்கு. முதல் குண்டே அணுகுண்டா தூக்கி போட்டேர், வாயே திறக்க முடியாது. இந்த அரசர் சர்வபௌமர் அப்படின்னா அந்த ஆக்கியாழ்வான் என்ன பண்ணணும், இந்த அரசன் சர்வபௌமன் இல்லேன்னு சொல்லிட்டு வாதிடணும். அப்படி சொன்னா என்ன ஆகும், அடுத்த நிமிஷமே ஒரேல இருந்து கட்டி எடுக்கிறது தான் தெரியும், தலை இருக்காது. ஐயோ என்னடா அது தூண்டு பையனா இருக்கான்னு பார்த்தா என்னமோ கேள்வி கேட்கறானே, அடுத்த கேள்வி கேளு, நம்ம தான் இருக்கோமே இன்னைக்குமே, அடுத்த கேள்வியில தான் சமாளிக்க முடியுமா பாப்போம். அடுத்த கேள்வி கேளு அப்படிங்கிறானா, ராஜபத்னி பதிவிரதை அப்படின்ட்டான். ஐயோ ராஜபத்னி பதிவிரதை இல்லைன்னு சொல்லணுமா, இது அதை விட மோசமாச்சு, ராஜாவை சொன்னா கூட தப்பிக்கலாம், ராணியை சொன்னாங்க ஏன் தப்பிக்க முடியுமா, க்ஷணம் கூட தெரியாதே. மூணாவது கேள்வி என்ன சொல்லு அப்படின்னு ப்ரொசீஜர் உதறல் இங்கேயே எடுத்துருத்து. மூணாவது கேள்வி என்ன சொல்லு அப்படிங்கிறான். மூணாவது கேள்வி, உன் தாய் மலடி அல்ல அப்படிங்கிறான். திருப்பி சொல்லு, உன் தாய் மலடி அல்ல அப்படின்ட்டான். அப்ப என்ன பண்றது, அவன் தாய் மலடின்னு சொல்லணும், இவன் தான் பிள்ளையாச்சே, இவன் பிள்ளை இவன் தாய் மலடின்னு சொல்லணும். எப்படி சொல்றது, என்னது சத்த அப்பாவையே சொல்றானே, கை கூப்பிட்டான், நீ ஏதோ கொஞ்சம் வித்வான மாதிரி தெரியுது, ஆனா ஒன்னே ஒண்ணு இதுக்கு சரியான விளக்கம் சொல்லுன்னா இந்த சபையை விட்டு போக முடியாது, விளக்கத்தை சொல்லு அப்படிங்கிறானா. ராஜாக்கும் ராணிக்கும் ஒரே சந்தோஷம். என்னன்னா எப்படி சொன்னா என்ன இந்த ஆக்கி ஆழ்வான அடக்க போறதுன்னு தெரிஞ்சு போயிருத்தோம்னா, தன்னை சர்வபொமன் இல்லேன்னு சொல்லிட்டு போட்டோம். அவ பத்னி அவளும் தன்னை இல்லே பத்னி இல்லேன்னு சொன்னா என்ன ஆயிட போறது, இவன்கிட்ட மானம் கட்டி ஈனம் கட்டி இவனுக்கு பின்னாடி நிக்கிறதுக்கு அடங்கி வாசிக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோன்னு ஒரு குழந்தை சொல்றது நமக்கு என்ன வந்துட போறது, குழந்தைனால எனக்கு ஏதாவது அவமானம் வரப்படுதானே. இருந்தாலும் என்ன சொல்றது பாப்போம்னு எல்லாம் உன்னிச்சு பார்த்துட்டு இருக்கலாம். சபையை விக்கிச்சு நிக்கிறது சொல்றானா, முதல்ல என்ன சொன்னேன், இந்த அரசர் சர்வபௌமர் அப்படின்னு. சர்வபௌமர் கிடையாது, இந்த ராஜா சர்வபௌமன் கிடையாது. ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜகுல திலகன் சொல்லணும், அது கிடையாது. ராஜாக்கெல்லாம் ராஜா கிடையாது இவன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்னு ராஜா கேட்கறான், அது எப்படி என்ன சர்வபௌமன் இல்லேன்னு சொல்ற அப்படிங்கிறான். நீங்க இந்த தேசத்துக்கு மட்டும்தான் ராஜா, இந்த பூமண்டலத்தில் நிறைய ராஜாக்கள்லாம் இருக்கா, இந்த பூமண்டலத்தில் இருக்க மொத்த ராஜாக்கும் தலைவரா இருந்தாதான் நீ சர்வபௌமர். அப்படி இல்லையோனா இந்த ஒரு தேசத்துக்கு மட்டுமே தானே நீங்க ராஜா, அப்படிங்கிறதுனால நீங்க சர்வபௌமர் இல்ல. உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்துருது, ஓஹோ நம்ம ரொம்ப டிகிரேட் பண்ணல, இந்த தேசத்துக்கு ராஜான்னு ஒத்துன்ட்டா என்னோட சட்டம் இங்க செல்லுபடி ஆகும். அது வாசகம் தான், பூமண்டலம் முழுக்க என்னோட அதிகாரம் செல்லுபடி ஆகாது, அதனால அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது சரிடா, அடுத்தது நோ குண்ட போட்டியடா, நியாயமா இது அப்படின்னு கேட்கிறான் ராஜா. நியாயம்தான் சுவாமி நான் சொல்றேன் அப்படிங்கிறான். உடனே ராணிக்கு இன்னும் பத பதைக்கிறது, ஏதோ ஏடாகரமா சொல்லி இருக்கிற சின்ன குழந்தை, அது எப்படி நிரூபிப்பியா நீ, கொஞ்சம் பார்த்து யோஜனை பண்ணி பேசி எதா இருந்தாலும் நான் இதுக்கே ஃபுல் மார்க் உனக்கு கொடுத்துடுறேன், அவன் தோத்து போயிட்டாங்க ஏற்கனவே அப்படிங்கிறேன் சொல்றேன், அவசரப்படாதுங்க சொல்றேன், யாருக்கும் எந்த அகௌரவமும் ஏற்படாது அப்படிங்கிறானா, நீ ராஜபத்னி பதிவிரதை இல்லை அப்படின்ட்டான். எல்லாம் திக்கு திக்கு திக்கு திக்கு முதிக்கிறது, வாயை தந்து வேற சொல்லிட்டான் இல்லை. அது எப்படி அப்படின்னு கேட்கிறானா, நீ கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி உன்னை கந்தர்வர்கள்லாம் உன்னை காப்பாத்தின் இருக்கா, அந்த கந்தர்வர்கள் தான் முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான், அதனாலதான் நீ கன்னிப்பெண் ஆகிற, நீ கன்னித்துவம் உனக்கு எங்க வருதுன்னா கந்தர்வர்கள்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை காப்பாத்தின் இருக்கார், ஏழு கந்தர்வர்கள் உன்னை காப்பாத்துறதுனால நீ உனக்கு கன்னித்தன்மை இருக்கு, அதனால நீ பதிவிரதை இல்லை, ஏற்கனவே உனக்கு ஏழு பேர் கல்யாணம் ஆயிடுத்து, எட்டாவதா இந்த புருஷனை கல்யாணம் பண்ணிருக்க ராஜாவை, அவ்வளவுதான், இவன்கிட்ட பிரகிருதி விசேஷத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, ஆனா சாஸ்திர பிரகாரம் உன்ன கந்தர்வன் நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டான், இது யதார்த்தம், சாஸ்திரத்துல இருக்கா இல்லையான்னு ஆக்கியாழ்வான கேக்குறது, அவன் வாயே திறக்கல, சாஸ்திரம் தான் அப்படின்ட்டான். இதெல்லாம் சரி, அவாழ்தெல்லாம் கரெக்டு, வாஸ்தவம் ஒத்துக்கிறேனா, எங்க அம்மாவை எப்படி நீ மலடின்னு சொல்லலாம், மலடிதான் உங்க அம்மா, உனக்கு இன்னும் ரோஷம் பொங்கிட்டு வருது, எப்படியும் சொல்லு எப்படியும் சொல்லு அப்படிங்கிறான். உங்க அம்மாவுக்கு நீ எத்தனாவது பிள்ளை, ஒரே பிள்ளைனா, தனிமரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளையும் பிள்ளை இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு வாதம். அந்த நீ சொன்ன என்ன சாமானிய வாதத்தை தான் நீ சொன்ன, அந்த சாமானிய வாதத்தின்படி தனிமரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளையும் பிள்ளையாகாது, இது சாதாரண வசனம். இந்த வச்சனத்தினால நீ உங்க அம்மா மலடி, ஒரு பிள்ளையே பத்தினால உங்க அம்மா மலடின்னு விழுந்தடிச்சுன்னு வாரி சுருட்டின்னு ஓடி வந்தா சின்ன குழந்தை இல்லையா, ராணி அப்படியே வாணி அரைச்சு உச்சி முகுந்து, என் பிள்ளை இருந்தா கூட இந்த மாதிரி காப்பாத்திருக்க மாட்டான் என்ன, இப்படி ஒரு அபாண்டமா உன்னை சொல்லி அது அபாண்டம் இல்லையே நிரூபிச்சியே, நீதான் வசந்த ஞானி, நீதான் வசந்த ஞானி, உனக்கு என் ராஜ்யத்துல பாதி, ராஜாட்ட கேட்கவே இல்லை எப்பொழுதுமே அப்படிதான், ஆப்டர்ஸ் கேட்கறதே கிடையாது, என்ன நான் சொல்லிட்டேன்னா நீங்க பண்ணிடுங்க சரியா போச்சேன் அப்படியா, ஏண்டியா நான் வேற ஒருத்தனுக்கு சொல்லியிருக்கேனே, உங்களையாரு என்ன கேட்காம சொல்ல சொன்னா, நான் வேற ஒருத்தனுக்கு சொல்லியிருக்கேனே, எங்களை என்ன கேட்காம நீ எதுக்கு அவருக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, நீ என்ன என்ன போய் கேட்குறேங்க, ஏன்னா எனக்கு இதுக்கு இது கூட அருமை இல்லையா, 50-50ங்கிறேங்க, அப்படி எல்லாத்துலையும் பாதி பாதினேங்களே, இதெல்லாம் வாயில வார்த்தையா, எங்க அப்பா அம்மா அவ்வளவு போய் அளந்தேங்களே, என்னை வச்சு காப்பாத்துறேன், கண்கறங்காம காப்பாத்துறேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு சொன்னீங்களே, உங்க அப்பா அம்மாட்ட வேற நேத்துக்கு சொன்னேங்க, மொசத்தியான மாட்டு பண்ண மாட்டுக்குன்னு சொன்னேங்க, அப்ப என்ன உங்க அப்பா அம்மா ஐஸ்வீக்கிறதுக்காக இதெல்லாம் பேச்சா, நான் சொன்னதை நிரூபிக்க மாட்டேங்களா அப்படிமா, அதே மாதிரிதான் அவ்வளோ அங்க சொல்லிட்டு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி திரும்பி பாக்குறான், ஒன்னும் வாயத்து இருக்குல்ல, ஆமா ஒத்துக்கோ, அப்படி சோழ தேசத்துக்கு ராஜனா ராஜாவாக இந்த யாமனாச்சாரியர் அப்ப சொல்றாவ இந்த ராணி, எம்மை ஆள வந்தீரே, என்னை காப்பாத்த வந்தையே, நீதான் மகத் ஜகத் சர்வம் விஷ்ணுமயம் நீதான் எனக்கு. ஆமா, யாமுனன் வேற யாரு? யமுனை துறைவன், கிருஷ்ணனோட பிரபாவாதாரம். அதனால யமுனை துறைவன் யாமுனாச்சாரியன், கிருஷ்ணனோட சாநித்தியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மாழ்வார் எப்படியோ அதே மாதிரிதான் இவரும் எம்பெருமானோட அம்சம்தான். அந்த மாதிரி அவரை வாரி அணைச்சு ஆளவந்தாரேன்னு அன்னைக்கு கொடுத்த பட்டம்தான் இன்னைக்கு ஆளவந்தாருங்கிற சாம்ராஜ்யத்தை ஆடின்னு இருக்கார். ஸ்ரீவிஷ்ண சாம்ராஜ்யத்தை அப்பேற்பட்டதான இப்பேற்பட்ட வசத்தியான ஒத்தரை தான் தன்னோட சகதோழியா ஒத்த வச்சுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சகாவா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அப்படி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும். அப்ப ஏற்பட்டதான யாமன முனிகள் பிற்காலத்துல மணக்கால் நம்பி தூதுவள கீரையை கொடுத்து ராஜ்யத்திலேருந்து ருச்சியை மாத்தி சம்பிரதாய ருச்சியை கொடுத்து சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனா போகணும்னு சொல்லி 6 மாச காலம் கீரையை கொடுத்தார். அப்புறம் நிறுத்திட்டார், கண்ணா பரப்பா காணா போயிட்டார். அப்புறம் வீரர்கள் எல்லாம் அமைச்சு அவரை பிடிச்சி இழுத்துன்னு வர சொல்லி சிக்ஷிக்கிற சமயத்துல, உன்னோட குலதனம் என்கிட்ட இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு தான் அந்த கீரையை கொடுத்தேன், அது அந்த மாதிரி ருச்சியை கொடுக்கக்கூடிய கீரை, என்னுடன் வந்தேயாகில் உனக்கு அந்த குலதனத்தை மமகுலதனம் மமகுல தெய்வதம் அப்படின்னு பாஷையா காமிச்சு கொடுத்துருக்கார். அதை உன்ட்ட கொடுத்துடுறேன், எனக்கு பொறுப்பு தீர்ந்தது அப்படிங்கிறான். என் பாட்டனார் கொடுத்தாரா? அச்சோ, ஓடி வந்துட்டேன், இதோ ஒன்னித்தேன் விழுந்தடிச்சுன்னு ஓடி வர நடந்தே போறான். ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜகுல திலகனா இருந்தவர் இன்னைக்கு என்ன பண்றார்? மணக்கால் நம்பி பின்னாடி நடந்தே போறார், நடந்தே வரும், அப்பதான் அது கண்ணுக்கு புலப்பணும் அப்படின்ட்டாராம். இந்த ராஜ்யத்தை திறந்துட்டு வரும், நான் உமக்கு காமிக்கிறேன் அந்த ஐஸ்வர்யத்தை காமிக்கிறேன், இதை விட வசத்தியான ஐஸ்வர்யம் இந்த பூமண்டலமே உம்மது சாசனம் பண்ண போறேன் அப்படிங்கிறாராம். இத்தனோட ராஜ்யத்தை விட பூபாரம் கிடைக்கு, பெருச பூவே ராஜ்யம் ஆள போறேன்னு யாரும் விடுவாள என்ன? அட, இது கணக்கு நடந்துதானே, ஒண்ணு நான் நடந்து வந்துடுறேன், இது என்ன பெரிய விஷயம், வாலிபன் தானே. அப்படி முறுக்கோட நடந்து வராராம் கூட, காவிரி கரையில சோழ தேசத்திலேருந்து திருக்குடந்தையிலேருந்து நடந்து வந்து உபய காவேரி மத்திய, அப்படி எம்பெருமான் சயனிச்சுருக்கான், அந்த உபய காவேரி மத்தியத்துல வந்து அழிச்சு தீர்த்தாமாடி எங்க எங்க எங்க எங்க அனுஷ்டானம்லாம் அப்படி அனுஷ்டானம் பண்ணு, அனுஷ்டானம் பண்ணியாச்சு, அழிச்சுன்னு போறேன். நேர எம்பெருமான் ரங்கராஜன் சன்னதி உள்ள கூட்டின் போயாச்சு. எங்க எங்க என் சொத்து, எங்க என் சொத்து, இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. ஓஹோ, பட்டயம் எங்க இருக்கு போல் இருக்கு, இந்த பூமண்டலமே எனக்கு சொத்துன்னு பட்டயம் இங்க இருக்கு போல் இருக்கு. ஓஹோ, காப்பாத்தி வச்சுருக்காரு, எத்தோ தெய்வத்தில் காப்பாத்தி கொடுக்கறாரு, நம் பெருமாள்கிட்ட காப்பாத்தி கொடுத்தாரோன்னு அது போதும் எனக்கு அப்படிங்கிறார். விழுந்தரிசன் சேவை வர வந்து பட்டத்தை சொல்றேன், ஆரத்தியை காமிச்சு கொடுங்க, குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிறாராம். நம் சம்பிரதாயம் வந்திருக்கு, சம்பிரதாயத்தோட தலைமகன் வந்திருக்கார், ஆரத்தி காமிக்கோ. இவருக்கு ஒன்றும் புரியல, அவர் எதை வேணா சொல்லிட்டு போட்டோங்க, எனக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது, இந்த பூமண்டலம் ஃபுல்லும், அதனால எனக்கு சந்தோஷம்தான், ஆரத்தி காமிக்கிட்டோம். ஆரத்தி காமிச்சா, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருள்ளானே வேதம் நூல் பிராயம் 100 மனிதர்தான் தொழுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்ற இப்பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே. ஆரத்தி காமிக்கிறது இந்த பாசுரத்தை சொல்ற தொண்டர் இப்படி ஆழ்வார். நம்ம சம்பிரதாயத்துல பெரிய மகான் அவர் பாடிய பாசுரம் சுவாமி திருப்பி சொல்லும், அந்த பாசுரத்தை திருப்பி சொல்லும் பற்றே. மறுபடியும் ஆரத்தி காமி, மறுபடியும் முழுசா ஆரத்தி காமிச்சு சொல்றேன். நான் எதையோ இழந்த மாதிரி தெரியறதே, இத்தனால அதை விட்டுட்டு நிக்கிறேனே, அது என்னது சுவாமி? இவன் ஒன் சொத்து, இந்த ராஜ்யம் சொன்னேனே ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யம் ஒன் சொத்து, பூமண்டலம் முழுவதுமாக உன் சொத்து இது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சத்ய சாம்ராஜ்யம் இங்கப்பா எவ்வளவு அழகுவார் எம்பெருமான், எவ்வளவு அழகுவார். நீண்ட பெரிய வாயகன்கள் என்னை பேதமை செய்தேன்னு ஆழ்வார்கள்லாம் சொன்னான். அப்பேற்பட்டதான நீண்ட பெரிய வாயகன்கள் சேவி சேவி சேவின்னு ஆளவந்தார்ட்ட காமிக்கிறாராம். ஆளவந்தாருக்கு ஒரே சந்தோஷம், தாங்கல சந்தோஷம், எனக்கு இனிமே எதுவும் வேண்டாம், நம்பருமா திருவடி உன்னே போச்சு, நீர் ஆயுசு பரியந்தும் உன் குலம் நன்னா இருக்கட்டும் அப்படிங்கிறார். என் குலம் நன்னா இருக்கட்டும் இருக்கு, ஆமா இவ்வளவு தூரம் எனக்கு காமிச்சு கொடுத்தீரே, நீர் யார்? என் பெயர் மணக்கால் நம்பி, அதுக்கு முன்னாடி புண்டரீகாட்சர், அதுக்கு முன்னாடி நாதமணிகள், இது ஆச்சாரிய வம்சம் அப்படிங்கிறார். சாஷ்டாங்கம் அந்த வந்து சேவிக்கிறார். சுவாமி நான் என்ன பண்ணணும் சம்பிரதாயத்துக்கு? எல்லாம் நம்பருமாலுமே ஆக்கிய கொடுப்பான், வாரும் என்னென்ன பிரவர்த்தனம் பண்றேன் பண்ணணும் அப்படிங்கறத நான் நெறிப்பறைப்படுத்தி கொடுக்கிறேன், காரியங்களை இனிமேல் துவக்கும், உமக்கு தொண்டனாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வீங்க. ஆச்சாரியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீர் வம்சத்து தலைமகன் அப்படின்னு திருப்பி இன்னொருத்தர் சேவிக்கிற அந்த சன்னதியிலே சேவிச்சு எனக்கு இவ்வளவு பெரிய அரிதான தனத்தை கொடுத்தேலே, இதை விட வேற என்ன எனக்கு வேணும் என்பதாக நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்தம் உத்போய் விஷம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்த மத்யாவயந்தி சொச்சிஷ்டான் சிஜம் யா பலாகர்த்த புந்தே கோதா தஸ்மை நமயுதம் பூவே வாஸ்து பூயா. எவ்வளவு பெரிய பூமஞ்சலத்தை கொடுக்குச்சு, அதான் பாதி எடுத்துன்றது அது டைம். அன்னவையல் புதுமை அண்டாளருங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சொடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அல்லவல் விளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புல்லும் சிலம்பெனகான் புல்லார் என் கோயிலில் வெள்ளை வலசெங்கின் பேரரம் கேட்டுரியோ பிள்ளா எழுந்திராய் பைமலை நஞ்சென்று கள்ளச்சகரம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தளவில் துயிலமந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அறியந்த பேரரும் உள்ளம் புகுந்து குவிந்தேலோரம்பாவாய். இன்னைக்குதான் சம்பிரதாயத்தை உள்ளம் குளிந்தது யாமுனாச்சாரியன் அப்படி தலைவனானான் இல்லையா, உள்ளம் புகுந்து தாயார் காமிச்சு கொடுக்கிறாளாம். என் உள்ளம் இன்னைக்குதான் குளிந்தது அரியன்ற பேரரும் இனிமே எட்டு திசையிலையும் வரப்போற யாமுனாச்சாரியன் வந்துட்டான் இல்லையா அப்படின்னு அப்பேற்பட்ட வசத்தியான பாவையை எழுப்பின்னு இங்க தாயார் காமிச்சு கொடுக்கிறான். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் ஒரு தோழியை எழுப்புறான். அம்மாடி பொழுது முடிஞ்சிருத்து எம்பெருமானை சேவிக்கணும் ஓடிவாடி அப்படின்னு கேட்கிறானாம். பொழுது முடிஞ்சதுக்கு அடையாளத்தை சொல்லுன்னு அவ கேட்டு இருக்கா. புல்லும் சிலம்பினகான் அப்படி பட்சிகள் எல்லாம் கூவுறதுரி. புல்லறையன் கோவிலில் புல்லுக்கெல்லாம் ராஜா, அந்த பறவைகளுக்கு யார் ராஜா யாருன்னா கருத்மான். அந்த கருத்மானோட சன்னதி எம்பெருமான் சன்னதினு சொல்லாம நேர சொல்றாளாம். புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசெங்கின் பேரர் அவன் கேட்டலையோ. இன்னைக்கும் தெந்தேசத்தெல்லாம் போனானா காலங்காத்தா சுப்ரவாதம் எம்பெருமானுக்கு சங்கூதி தான் ஆரம்பிப்பான். முதல்ல சங்கூதுவா நவ திருப்பதியில போனோம்னா இன்னைக்கும் பார்க்கலாம் ஆராதனத்துல பெரிய சங்கு வச்சுன்னு ஊதுவா. இங்கெல்லாம் வழக்கத்தை விட்டாச்சு, தங்கன் சன்னதியிலும் உண்டு என்பதாக. மற்ற இடத்துலலாம் அந்த வழக்கத்தை விட்டுவிட்டா மனுஷா இல்லை. இப்பெல்லாம் வாத்தியம்லாம் விதவிதமான வாத்தியங்கள், 18 விதமான வாத்தியங்கள்லாம் இருந்தது சன்னதியில, இப்ப போயிருது. இப்ப மறுபடியும் ரங்கன் சன்னதியில அது திருப்பி ரினியூ பண்றதுக்கு உண்டான காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிசெங்கின் பேரரும் கேட்டுள்ளியோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்மலை நஞ்சுண்டு. அம்மாடி எழுந்திரி பெய்மலை நஞ்சுண்டு, கிருஷ்ணாவதாரம் நடந்தது, பூதகி பால் கொடுத்தாத சாப்பிட்டானே, அந்த விருத்தாந்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு போவோம், எழுந்து வாடி அப்படிங்கிறாளாம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடாசுரனா ஒருத்தன் வந்தாண்டி, அந்த விருத்தாந்தத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு போவோம், கேட்போம், கோவிந்தனை பஜிப்போம், எழுந்துவா அப்படிங்கிறாராம். வெள்ளத்தரவில் தொயிலமந்த வித்தினை, இத்தனைக்கும் காரியம் அந்த க்ஷீராப்திநாதன். அப்படி எல்லா விபவாவதாரங்களுக்கும் வித்து என்பதாக அந்த க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடல் நாதன், அவனை சேவிப்போம் வா அப்படின்னு கூட்டு போறாளாம். உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தாரி என்ற பேரர்வம். அம்மாடி இந்த ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் பெரிய யோகிகள் தபஸ்வெல்லாம் தபஸ்வியெல்லாம் காத்தால எழுந்தவனா ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரின்னு எதிர சொல்றாலே அது எல்லா இடத்துலயும் நீக்கமர நின்னா கேந்துட்டு இருக்கு. கேட்கறதேடி ஹரி ஹரி ஹரின்னு எழுதுற சொன்னா பொழுது விடியும்னு உனக்கு தெரியும் இல்லையா? பொழுது விடிச்சேதான் சொல்லுவேன். காத்தால எழுந்தனு மெதுவா எழுந்திருக்கணுமா படுக்கையிலிருந்து. படுத்துக்கிச்சே எப்படி படுத்துக்கிறோமோ அதே மாதிரி நிதானமா எழுந்து வரணும். தடப்படுத்துறது எழுந்து அலாரம் கொடு, பெருசா அலாரம் அணையும், அதை வச்சுட்டு தடப்படுத்துறப்ப எடுத்துக்கிறது, கடை கடை கடைக்கடை ஓடுறது, கடை கடைக்கடை பல் தேய்க்கிறது, புயல் தரிசனம் மூஞ்சி தேய்ச்சிக்கிறது, வந்து உட்காந்து பட பட படபடன்னு ஆயிடும் உடம்பு. நிதானமா தான் எழுந்துக்கணும். இது உடம்புக்கு அந்தராத்மாவா எம்பெருமான் ஹிருதயத்துல அப்படி பைய உயோக தொழில் கொண்ட பரம்பரனாக அப்படி ஹிருதயத்துல இருக்கான் அந்த எம்பெருமானக்க. ஹரி ஹரி ஹரி ஹரி ஏ ஹரியே, நான் முடிச்சுட்டேன்டா, நீ எழுந்துருடா என்னோட சேர்ந்து. இன்றைய அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும், எனக்கு கூட சகாவா இருந்து எனக்கு துணையா இருந்து எழுந்துடுறா அப்படின்னு நிதானமா அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனை எழுப்பணுமா எம்பெருமான. கிராக கஸ்தே கஜேந்திரே ரூபதி சரோசம் தாஸ்யம் ஆரோக்கிய தாமன் வியாக்கு நான் மாலேபூஷான்னு அந்த வசந்ததான வராகவதாரத்தோட சேஷ்டிதங்கள்லாம் நினைச்சுண்டு மகாபலிக்கு எப்படி ஒரு சத்தமா சிதியெல்லாம் கொடுத்துட்டான் நினைச்சுண்டு அப்படி எழுந்துண்டு பும்மால வேலையில எழுந்துண்டு ஓங்கி உலாந்த உத்தமனே எனக்கும் நல்லதை கொடு, எனக்கும் நல்ல புத்திய கொடு, என் புத்தி என்னும் வளர்றதுக்கு உண்டான ஸ்திதியை கொடுன்னு பிரார்த்திச்சுண்டு ஹரி ஹரி ஹரி ஹரின்னு எழுந்துக்கணுமா அந்த சொல்லிட்டு அந்த மாதிரி நிதானமா எழுந்துக்கணும், நிதானமா பல் தேய்க்கணும் எல்லா காரியத்தையும். அதுக்கு மேல ரொம்ப நிதானமா போயிட்டே இருக்கக்கூடாது, குளிக்கிறதுல நிதானம், சாப்பிட்றதுல நிதானம், பண்டே இருந்தா எல்லாம் பொழுது ஓடி போனோம். அந்த எழுந்துக்கிற ஸ்திதி மட்டும்தான் நிதானமா எழுந்துக்கணும். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் ஒரு விசேஷமான கிருஷ்ண பக்தி உள்ள ஒரு பாவையை எழுப்புகிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா ஆளவந்தான்னு, இங்க இன்னொரு அவகாலத்தில் இருந்தவளை எழுப்ப போறாவ, அது யாரும் பார்ப்போம். விசேஷமான பிரேம பிரேமையுடைய ஒரு பக்தியுடைய எழுப்புறா. என்னன்னா, ஏண்டி நேற்றுக்கு நீ என்ன சொன்ன, எங்களை முன்னாடி வந்து அழிச்சுன்னு போறேன்னு சொன்னியே, எங்களுக்கு தலைவியா இருக்கேன்னு சொன்னியேரி அம்மா, இன்னும் நீ ஏந்துக்கலையே, எவ்வளவு பெரிய கூட்டம் உன் வாசல்ல வந்து நிக்கிறோமே அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு ஒரே வெக்கம் வந்துடுத்து. இல்ல ராத்திரி ஃபுல்லும் கிருஷ்ண தியானமா, தூங்கவே இல்லை, பொழுது விடுஞ்சோன்னு அசந்து போயிட்டேன், ராத்திரி ஃபுல்லும் முடிச்சுருந்தா பொழுது விடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்துப்போம் நினைச்சிருப்போம், அல்லாரத்தை நினைச்சிட்டு படுத்துப்போம், ஏந்து பார்க்கச்சே மணி 7 கேட்போம், என்ன எழுப்பக்கூடாதா, 6 நான் 5 மணிக்கே எழுந்துப்பேனே, 5 மணிக்கே எழுந்துப்பேனே, ஏன் எழுப்பல, என்னப்போ பாவம் அசந்து தூங்குறேல் எழுப்ப வேண்டாம்னு நினைச்சேன். அடிப்பாவி, இன்னைக்கு தான் ஆடிட்டிங் ஃபைனலாக இருக்குது, நான் விழுந்தடிச்சு சீக்கிரம் போகணும்னு நினைச்சுட்டே இருந்தேன், நீங்கள் நினைச்சுட்டு இருந்தா என்கிட்ட சொன்னேலா, டிஃபன் பண்ணிட்டு டிஃபன் ஆகுது மண்ணாங்கட்டியாது, நான் குளிக்கவே இல்லை, பவுடர் அப்படி பூசிப்பான் தலையை வாரின்றவன் பல ஃப்ளஷ்ஷுன்னு கிட்ட கிட்ட நெத்திட்டு இருந்தோம் ஒடையே போடுவான். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், மாதிரி கிருஷ்ண பிரேமையுள்ள ஹே கோபிகா எழுந்துரு அப்படிங்கிறார். இல்லே அதனால நான் லேட்டா இருந்து தூங்கி போயிட்டேன், தப்பான நினைச்சுக்காருங்கோ எல்லாரும் அப்படின்னு, நீங்கெல்லாம் இவ்வளவு பெரிய கிருஷ்ண பக்தர்கள் வந்திருக்கேன், உங்கள் முன்னாடி அவராதர்ஷமாபரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தலையெடுத்து முன்னாடி வராலாம். புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோவிலில் எம்பெருமா என்ன பண்றான், புல்லறை, புல்லுன்னா பட்சி, பட்சி இப்ப லேட்டஸ்டா ஒரு வசனம் வந்துருக்கு, ஏன்டா அப்படி பண்றதா எனக்கு பட்சி சொல்லித்து அப்படிமா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா எனக்கு பட்சி சொல்லித்து அப்படிமா, அது ஒரு வசனம், யதார்த்தம் தான் அது, அன்னைக்கு ஆண்டால் காட்டி கொடுத்தது தான். பட்சி நமக்கு ஹிருதயத்துக்குள்ள ரெண்டு பட்சி இருக்கு, அந்த ஹிருதயத்துல ரெண்டு பட்சி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒன்னு பரமாத்மா ஒன்னு ஜீவாத்மா. ஒன்னு வந்து என்ன பண்றது, இந்த இகலோகத்துல இருக்க எல்லா ருச்சியும் சாப்பிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொன்னு இந்த லோகத்துக்கே சம்பந்தப்படாம யோகம் பண்ணிட்டு அப்படி தபஸ்வியா இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு பட்சிகள் இருக்கு, இந்த பட்சியத்தான் தாயார் எழுப்புறாளாம், உள்ள இருக்கிற அந்தராத்மாவே எழுந்துக்கோ, என் ஆத்மாவே நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் நல்லை நெஞ்சேங்கிறார். நிசுமனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்வார் சொல்றார், நல்லை நெஞ்சே, சாதாரண நெஞ்சு இல்ல, ஏ ஹிருதயமே தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லாமோனா இல்ல, என் தங்கம் என் செல்லம் சொல்றாளா இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் என்ன குழந்தைய இது பண்ணுச்சு, என் தங்கம் என் செல்லோங்கிற நிறைய மார்க் வந்து வாடி என் கட்டிடி நீ அப்படிங்கிறாலும் அந்த மாதிரி இங்க செல்லமா சொல்ற ஆழ்வர் ஹிருதயத்தை பார்த்து நல்ல நெஞ்சே நாம் தொழுதும். நாம் யார சேவிக்க போறோம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு யார சேவிக்க போறோம் தெரியுமா? நம்முடைய நம் பெருமான். யாரோ இல்ல, யாருக்கோ தலைவன் இல்ல, நம்முடைய தலைவன் நம் ரங்கன். அந்தர்கோன் அணியரங்கன் இல்ல, நம் ரங்கன் புரந்தர விட்டலன். அப்படி ஓடிடுவான் என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுதம்பிரான். அப்படி ஓடி வருவான் கிருஷ்ணன். குருவாயூர்ல போய் பார்த்தோம்னா அப்படி ஓடி வரான் கிருஷ்ணன். அந்த மாதிரி யாரோ இல்ல அந்த ரெண்டு பட்சி சொல்ற, ஹே நெஞ்சே ஆத்மாவே இங்க வா. இன்னொரு பட்சி இருக்கு பேர், நமக்கு சீனியர் அதுதான் எம்பெருமான், அதை சேவிக்கலாம். அந்த கருத்மான் மாதிரி ஞானமுடைய பட்சி அது, அந்தராத்மாவா இருக்கலாம். யோகிக தியான கம்யம் புல்லும் சிலம்பெனகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வலைசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய்ங்கிறா அந்த நெஞ்ச, ஏ பிள்ளாய் நல்ல நெஞ்சு சொன்னமோ அந்த மாதிரி பிள்ளாய் எழுந்திராய். பேய் முலை நெஞ்சுண்டு எந்தையும் உனக்கு தெரியுமா? பூதனை அசுரம் இல்ல, நேற்றுக்கே நாங்க பார்த்துட்டோம் கேட்டுட்டோம் எல்லாத்தையும். ஓஹோ அப்படியா, சரி. பூதனை என்ன பண்ண, விஷப்பால் கொடுத்தா அவளே செத்து விட்டா. அப்படி இல்ல, அவளும் ஒரு தாய். எம்பெருமான் என்ன பண்ணான், அவளுக்கு மோஷத்தை கொடுத்தானா கிருஷ்ணன். ஏன்னா வசத்திய பால் கொடுக்கணும் வந்தாலே, அது விஷப்பாலா இருந்தா கூட என்ன, எனக்கு ஒரு பால் கொடுக்கணும்னு வந்தா இல்லையா? அவ மாத்தா இல்லையா? தாயை எங்கும் பழிக்க கூடாது. கிருஷ்ணன் காட்டித்தனான், கிருஷ்ணன் காட்டித்தனான். அரக்கியே ஆனாலும் தாய், அவளை தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு அம்மாவை என்ன போட்டு பிடிக்கணும், ஏறி துவம்சம் பண்றோம் உட்காந்து. ஐயோ பாவம். அந்த மாதிரி பேய்மலை நஞ்சுண்டு, அப்படி நஞ்ச தலைவி ஊட்டினா அவளுக்கு அவன் மோஷத்தை கொடுத்தானா என்ன? அவளோட உயிர் வெள்ளக்கட்டி இல்லையா, வெறும்பால சாப்பிட வேண்டான. அந்த வெள்ளக்கட்டியும் சேர்ந்து உறிஞ்சினானா அவளுக்கு மோஷம் கிடைச்சிருத்து. பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அப்படி வண்டிக்கு கீழே யசோத என்ன பண்ற, அந்த காலத்துலலாம் இந்த குளிர் காலத்துல கொஞ்சம் காத்துல ஆறுபாடட்டும்னு குழந்தைய என்ன பண்ண, வாசல்ல எல்லாரத்துலயும் வண்டி இருக்கும். அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி வச்சிருந்துருப்பா, அது ஒரு ட்ரெடிஷன். இப்ப எல்லாரும் கார் வச்சிருக்கோமோனா, ஸ்கூட்டர் வச்சிருக்கோமோனா, அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாரும் ரெட்ட மாட்டு வண்டி வச்சிருந்துருப்பா. அந்த மாட்டு வண்டி வாசல்ல நிக்கிறது, அதோட நுகத்துல அப்படி தூளிய கட்டி குழந்தைய அங்க விட்டு தொட்டியில ஆட்டி அது இளம் காத்து அடிக்கும். இளம் சூடு காத்து குழந்தை மேல படணும், பட்டா குழந்தை நல்லா வளரும். அப்படி காத்து பட்டு இருக்கும். அதோட இல்லாம வாசல்ல சாணியை தெளிச்சு வச்சிருப்பான், ஜம்முன்னு பூச்சி பொட்டெல்லாம் வரவே வராது. ஒசத்தியான அந்த சாண வாசனை உடம்புக்கு நல்லது. என்ன பண்றோம், நீங்க சாம்பல் பண்ணி அவன் உபூதியா பூசிக்கிறான். அத மருந்தா கொடுத்தானா வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். பஞ்சகவியம் சொன்னான், பஞ்சகவியம்னு ஒன்னு வச்சுட்டு இருக்கான். அவன் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றோம். நம்ம ஆத்துல சுத்திக்கு சிராதத்துக்கு முன்னாடி கொடுப்பேன், பெரிய கல்யாணங்களுக்கு முன்னாடி பொண்ணெல்லாம் உள்ள ஆத்துல தொடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுப்பா அந்த சுத்தி. ஆச்சாரியன் அப்படி நம்மள வைஷ்ணவனை ஆக்கறதுக்கு முன்னாடி, பஞ்சசம்ஸ்காரத்துக்கு முன்னாடி அந்த அந்தரங்க சுத்தியும், தேக சுத்திக்காக இந்த பஞ்சகவியும் கொடுப்பா. அப்படி வசத்தியானது அந்த தூளியில அங்க உட்காத்தி வச்சு ஆட்டி விட்டான்னா அந்த இளம் சூட்டு காதுல உடம்பு நல்லா கத கத கத கதன்னு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அங்க கட்டி விட்டுருக்க. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. என்னாச்சு, ராட்சசன் வந்தான், கம்சன் அம்சா ஒத்தன. அவன் வந்தா வந்து பார்த்தான், எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு. அப்பதான் ரெண்டு பேர் பேசின்னு போனான். இதான் யசோத, இவாத்துலதான் குழந்தை ரொம்ப வசதி. இங்க பாரு, யசோதைக்கு பொறுப்பே இல்லவர், கிருஷ்ணனை வாசல்ல கட்டின்னு இருக்கான், எவனா ராட்சசன் வந்துட்டமன். இதுக்குதான் வெளியே அதிர்ந்து பேசக்கூடாது. அந்த காலத்துல ஏன் சொன்ன, அதிர்ந்து பேசக்கூடாது. ஆமா, பொம்மநாடிகள்லாம் அதிர்ந்து பேசக்கூடாது. ஆம்பளை லோலோ கத்தின்னு உட்கார்ந்து இருக்கான், ஆம்பளே அதிர்ந்து பேச மாட்டான், பேசக்கூடாதுதான். அதிர்ந்து எந்த விஷயத்தையுமே அதிர்ந்து பேசக்கூடாது, அடுத்த வாளுக்கு தெரியும். ஆம்பளையா முன்னாடி பேசுறானா பிள்ளைக்கு தெரியக்கூடாது, அம்மாவும் பிள்ளையும் பேசுறானா ஆத்துக்காரருக்கு தெரியக்கூடாது. இப்ப வேற இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாரு. அப்படிலாம் வச்சுருக்க கூடாது. பொதுவான ஒரு தர்மம் அதிர்ந்து பேசக்கூடாது என்பதாக என்ன பண்ணிட்ட, இதான் யசோத குழந்தை படுத்துட்டு இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, ராட்சசம் வருவாங்க பயமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா கோபிகைகள். அந்த கோபஸ்திரீகள் போயிட்டு அவ காரியத்துக்காக போயிட்டு இருக்கா, நீராட்டத்துக்கு போயிட்டு இருக்கா, அவனுக்கு புரிஞ்சு இதான் நம்ம டார்கெட், இதான் தெரிஞ்சு போட்டு உன்ன என்ன பண்றான், அந்த சகடத்து மேல ஆவிர்வாகம் ஆறானாம், அந்த வண்டி மேல ஆவிர்வாகம் ஆகி குழந்தைய பாக்குறான், பயமுறுத்துறான், அது நெய்யும் சிரிக்கிறது. என்னைக்குமே குழந்தை பயப்படாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் பயமுறுத்தினாலும் குழந்தை ஈயும் சிரிக்கும். நம்ம பயமுறுத்துறோம் நினைச்சுட்டு இருப்போம், ஈன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும், ஓஹோ இப்படி இப்படி பண்ணா சிரிக்கும் போது இருக்கு, அப்புறம் இப்படி பண்ணுவோம். அதனால குழந்தைய மிரட்ட முடியாது, சின்ன குழந்தைய. அந்த மாதிரி இவன் பயமுறுத்தி பார்த்தா பயமுக்கல, அந்த சகடத்தை உடைக்கிறான், உட்கார்ந்துட்டு உடைச்சு அச்சம் முறிஞ்சு போறது, சக்கரத்தை எடுக்கிறான், குழந்தை கீழே விழுந்துருத்து சக்கரத்தை பின்னாடி போறான், வேகமா வந்து மேல ஏத்துறதுக்காக வேகமா ஓடி வரான் சக்கரத்துல, எல்லாம் விக்கிச்சு பாக்குறான், என்ன சக்கரம் திடீர்னு ஓடி போறது, அதுவும் நந்தகோபநாதர் வாசல்ல ஓடி போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா, ஐயோ குழந்தை இருக்கு அப்படிங்கிற சகடத்தை சாடி போய் அந்த சங்கு சக்கரம் என்ன இலச்சினை கொண்ட அந்த பாதத்தால என்ன பண்றான் எம்பெருமான், பஞ்சு போன்ற மென்மையான அந்த தாமரை புஷ்பம் போன்ற மென்மையான அந்த பாதத்தால சின்னஞ்சிறு பதத்தால எட்டி ஒரு உத விட்டானான், அப்படியே மோட்சத்துக்கு போயிட்டான சகடாசுரன். இந்த மாதிரி சகடாசுரன் மோட்சத்துக்கு போனாண்டி வாடி, எதுக்கு நோம்பு நுக்கிறதுக்கு வா குழந்தை அப்படின்னு கூப்பிடுறாளாம். வெள்ளத்தரவையில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரறவும், உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் யோகி தியானகம்ய, அப்படி யோகி தியானகம்யத்துல எம்பெருமான் இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின், அங்கனாம் மங்கனாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவம் அந்தரேச அங்கனாம் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் அந்த மாதவம் மாதவம் அந்தரேச அங்கனா எம்பெருமான் ராசகீழ பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரஜ பூமியில கோபிகைகளோட உட்கார்ந்து ராசக்கிரீட பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவனோட கை கோத்து குறவ கூத்து ஆடிட்டு இருக்கா அத்தனை பேர் விதவிதமா. எப்படின்னா ரெண்டு கோபிகைகளுக்கு ஒருத்தன், பத்து கோபிகளுக்கு ஒருத்தன், பத்து பேர் சுத்தி அப்படி கையை பிடிச்சிட்டு சுத்தின்னு வந்திருக்கா, கோவிந்தா கோபாலான்னு அப்படி கோலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஸ்திதியில எம்பெருமான் இப்படி ஒத்தனா இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு இவால சுத்தி நடக்கிறது, பெருசா வட்டம் இருக்கு. அந்த பெரிய வட்டத்துல பார்த்தோம்னா ரெண்டு கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை, நாலு கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை, பத்து கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை, சுத்தி கிருஷ்ணன் கோலாட்டம் ஆடுறான் கோபிகை, அப்படியா ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி எம்பெருமான் அங்கனாம் அங்கனாம் அந்தரேச மாதவன் யோகிக தியானகம்யம் துயில் அமர்ந்த வித்தினை அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த துயில் அமர்ந்த வித்து இந்த கிருஷ்ணனா என்னன்னா, எம்பெருமான் விபவாவதாரத்திற்காக திருப்பார்கடல்ல இருந்து அப்படி வந்து அவதாரமாயி எல்லா லீலைகளும் பண்றான். இங்க கிருஷ்ணன் என்ன பண்றான், ஒவ்வொரு கோபிகளுக்கு ஒரு கிருஷ்ணன், ஒவ்வொரு கோபிகளுக்கு ரெண்டு கிருஷ்ணன், பத்து கிருஷ்ணன், இப்படி எந்நிறந்த கிருஷ்ணனா, ஒரு கிருஷ்ணன் தேர்ந்து இத்தனை கிருஷ்ணர்கள். இதுதான் துயிலமர்ந்த வித்தினை காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இப்ப ஏற்பட்டதான அந்த அந்தராத்மா தன்னுடைய முழு ஸ்திதியை எட்டி சுரூபத்தோட நான் தான் பரமாத்மான்னு அந்த இடத்துல விளையாண்டு இருக்கிறீ, அந்தராத்மாவே எழுந்துவா, அந்தராத்மாவை கூப்பிடுற, ஏ பட்சியே எழுந்துவா, உன் பக்கத்துல அந்த பெரிய பட்சி இருக்கேன், அது இங்க அப்படி தன்னுடைய முழு ஸ்திதியும் காமிச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிற புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசெங்கின் பேரர் அவன் கேட்டிலையோ உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இந்த மாதிரி எம்பெருமானோட தியானத்தை பண்ணோம்னா உள்ளம் குளிர்ந்து இருக்கும் வாடி, எல்லா நம்மளுடைய நோம்போட எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் வான் கூட்டின்றிருக்கலாம். உள்ளம் புகுந்து பொலிந்து உள்ளறையன் கோவிலில், உள்ளறையன் கோவில் என்பதனால கருத்மான தாயார் எழுப்புறா. கருத்மான்கிற விசேஷத்துல பெரியாழ்வார் இந்த பாசுரத்துல எழுப்புறாளாம். பெரியாழ்வாரும் கருத்மானோட அம்சம்தான் பெரியாழ்வான். பெய்மலை நஞ்சின்று கலச்சகடம் கலக்கடிய காலோச்சி, பேயின் முளையின்ற பிள்ளை இவன் முன்னம் மாயச்சகடம் மருதும் இருத்தவன். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். செங்கன்மால் கொண்டுதான் போனான் ஆழ்வார் தன் ஹதயத்தை பார்த்து சொல்றார், அப்படி வசத்தியா வளர்த்திருந்தேன் டி ஒரு குழந்தையே என் பொண்ண. எப்படி நம்மாழ்வார் சொன்னாரோ நல்ல நெஞ்சேங்கிற மாதிரி இங்க பெரியாழ்வார் காமிச்சு கொடுக்கிறார். வசத்தியான ஒரு குழந்தை நான் வளர்த்துருந்தேன். இவள் தாயாகவும் இவள் நெஞ்சு குழந்தையாகவும் அவளுடைய பெண்ணாகவும் வச்சிருந்து இந்த ஒரு குழந்தை வச்சிருந்தேன். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். செங்கன்மால் தான் கொண்டு போனான். அப்படி அவன்கிட்ட போன நெஞ்சு திரும்பி வரல. அவனையே உபாசனை பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், திருப்பி என்கிட்ட வர வேண்டாமா என் குழந்தை? அப்பேற்பட்டதான ஒரு வசத்தியான ஞானத்தை கொடுக்கிறான். தாய் எட்டறினா குழந்தை 16 அடியும் பலம் அந்த மாதிரி ஆண்டாள் அவளுக்கு அவனுக்கு பிறந்தவ தான அந்த ஆண்டாள். அதனால அவனும் 8 அடி பாஞ்சு சொல்றாளாம். பேயின் முளையுண்ட பின்னை அப்படின்னு அந்த அவனோட விருத்தாந்தத்தை நினைச்சு நினைச்சு ராட்சசி அப்படி ஒரு விஷப்பால குடுக்கறான். அவளுக்கு மோஷம் குடுக்கிறியரா? அவளுக்கு மோஷம் குடுக்க இன்னும் கருணைக்கு ஒரு எல்லை இல்லையா? எல்லை நிலம் என்பது உனக்கு கிடையாதா உன்னுடைய கருணைக்கு? கருணைக்க பாத்திரே, கருணையே பாத்திரமா வச்சிருக்கியா உன் குணத்தை அப்படின்னு கேட்கிறாளாம். ஐயப்பொழுதி உடம்பலைந்துங்கிற ஒரு பாசுரத்துல காரை பூனும் கண்ணாடி காணும் கையில் வலைகளுக்கும் அப்படி எல்லாத்தையும் அணைகளெல்லாம் அணிஞ்சுட்டு கொவ்வை செவ்வாய் திருத்தும். அந்த காலத்தில் லிப்ஸிக்குண்டு. கொவ்வை செவ்வாய் திருத்தும் கிடுகிடும் போறா கண்ணாடியில, நிலக்கண்ணாடியில பார்த்துட்டு அத வாய திருத்திக்கிறானா, வாசல்ல போய் நாயகன் வர்றானா? அகநானூறு புறநானூறுலாம் இதுல இருந்து வந்ததுதான். இதிலேந்து வந்தவைகள் தான் நகநானூறு புகரநானூறு. தலைவன் விதேசம் போயிருக்கான், அவன் திரவியத்தை எடுத்துட்டு வரணும். வாசல்ல நாயகி என்ன பண்றான், தினம் ஒரு தடவை வராலாம் பார்த்துட்டு இருக்கான், வராலாம் பார்த்துட்டு இருக்கான். யார் தமிழை காத்தவர்கள்? தமிழுக்கு இலக்கியம் கொடுத்தவர் யார்? நம் ஆழ்வார்கள். இதுக்கப்புறம் தான் நாயன்மார்கள், முன்னாடி கிடையாது. இதுக்கப்புறம் தான் எங்கள் சிங்கம் எங்களோட கடைக்குட்டி கரியன் காலத்தில் தான் தலையெடுத்தார். தலையெடுத்த போதே தன் கையில் இருந்த வேலை கொடுத்துட்டு போயிட்டார். தலையெடுத்த பொழுதே தன் கையில் இருக்கும் வேல் உமக்கு சொந்தம், நாலு கவி பெருமாள் நீர், உம்மனை யாரும் ஜெயிக்க முடியாது, வாஸ்தவம் தான், உம சித்தாந்தம் வசத்தி தான் நம்ம கொடுத்துட்டு போயிட்டார். தமிழுக்கு தலைமகன் யாரு? நம் ஆழ்வார்கள் தான். பிள்ளைத்தமிழின் முன்னோடி நம் பெரியாழ்வர். தாலாட்டு பாடுறார், மா அணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ அப்படின்னு எம்பெருமான் தாலாட்டு காமிக்க எம்பெருமானுக்கு தாலாட்டு காமிக்கிறார். தாலாட்டு பருவம் என் சிறு குட்டன் எனக்கோ இன்னமுதம் பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். அஞ்சனோ அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவான். அப்படி அம்புலி பருவம் அம்மானை அம்புலி பருவம் என்பதாக யார் யாரோ பெரிய கவிகள் அம்புலி பருவம் எழுதியிருக்கேர் கொண்டாடிட்டு இருக்கோம். இலக்கியத்தில் புரட்சி கொண்டாடி இருக்கும். எங்க ஆரம்பிச்சது? உய்ய உலக படைத்துன்ற மணிமயிரா ஊரி தோழாழி பல ஆளினை அதன் மேல் பைய உயோக துயில் கொண்ட பரம்பரனே பங்கயலீ நயன தஞ்சனமே நீயனே. ஆடுக செங்கீரே ஆயர்கள் போரையரே ஆடுக ஆடுகே. எம்பெருமான் குழந்தை இப்படி ஏந்து நிற்கும், இப்படி ஆடிண்டே இருக்கும். ஆறு ஆறு மாசத்துல இப்படி ஏந்து உட்கார்ந்துட்டு ஆடிண்டே இருக்கும். அதான் செங்கீரை பரவம், பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். காமிக்கிறார் பெரியாழ்வர், மாணிக்க கிங்கினி மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடை மணி பேணி பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்டகைகளால் சப்பானி கருங்குழல் கொட்டனே சப்பானி. நம்ம ஏதாவது சொன்னா கைத்தட்டும் குழந்தை, ஏதாவது சொன்னோம்னா கைத்தட்டும் ஏந்து குழந்தை. அது சப்பானி பரவம், எல்லா குழந்தையும் பண்ணதுதான் இதெல்லாம். என் கிருஷ்ணனும் பண்ணியிருக்கான், காமிச்சு கொடுக்கிறார் பெரியாழ்வர். தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன தூங்கு பன் மணியளிப்ப படுவும் மத புனல் சேர் வாரணம் பையன் என்று ஊர்வது போல் உடன் கூறு கிங்கினி ஆரவாரிப்ப உடைமணி பரகரங்க தடந்தாலினை கொண்டு சாங்கபாணி தளர் நடை நடவானோ. அப்படி செவுத்த பிடிச்சு நிதானமா ஏந்திருந்து பொதுவா ஒவ்வொரு காலாக எடுத்து வைக்கணும். தளர் நடை நடவானோ வாரணம் பையன் என்று ஊர்வது போல். இன்னைக்கு ஜாகரவி சேனல் இருக்கு, நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். யாரோ ரிசர்ச் கண்டுபிடிச்சு மிருகங்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, எங்க பெரியாழ்வார் எங்க போனார் காட்டுக்கு? வாரணம் பையன் என்று ஊர்வது போல் குட்டி கண்ணு குட்டி யானை. கோவில் எல்லாம் பெரிய யானை தான் வச்சிருப்பான்னா யோஜனை பண்ணுங்க. கேரளால ஆண் யானை வச்சிருப்பா, நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கிறதெல்லாம் பெண் யானை வச்சிருப்பா. இதுங்கெல்லாம் தலைகள்னாலும் குட்டி போடாது, ஏன்னா ஒத்த யானையா தான் எப்ப பார்த்தாலும் இருந்துருக்கும். எங்க போய் பார்த்தார் என் பெரியாழ்வார்? அறிவியல் என்ன, பூகோளம் என்ன, இயற்கை என்ன, இந்த தலைநடை பருவம் இதுக்கு மேலையும் வெண்ணெய் அலந்த குணங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு தென்னனை உறாவெண்ணை தேய்த்து கொடுக்க நானோட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கத்தனை கோரு கொண்டு வந்தேன் அப்படின்னு அவனை நீராட்ட கூப்பிடுறா. எண்ணெய் புளி பழம், புளிப்பழம் வேணுமா, புளியம்பழம் வேணுமா? எம்பெருமானுக்கு புளியம்பழத்தை காமிச்சாதான் ஓடி வருவான், எதா இருந்தாலும் சொன்னதை கேட்பான். கையில ஒரு புளியம்பழத்தை காமிச்சு இதோ இருக்கு பார் வா. இன்னைக்கும் நமக்கெல்லாம் உண்டு, சின்ன வயசுல ஒரு புளியம்பழம் சாப்பிடணும்னு ஆசை, இப்ப புளிய மரமே கிடையாது. பசுமை புரட்சி நாயகன் அப்படி என்டர் ஆகும்போது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு தான் வந்தார். இன்னைக்கு பசுமை புரட்சி நாயகன் தலைவர். நீ வந்து நம்ம டிவியில ஆணும் வாடிக்கை வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருக்கோம், யார் கேட்டோம்? யாரோட சொத்து யார் அழிக்கிறது? நம்ம எல்லாம் கேட்டா சாதுக்கள், சாதுக்கள் இல்லை, நம்ம எல்லாம் பாவிகள். சாது மிரண்டால் காது கொள்ளாது. சாதுன்னா அந்நியாயத்தை தட்டி கேட்கிறவன் தான் சாது. இன்னைக்கு ஒருத்தர் தட்டி கேட்டு இருக்கான், அவனுக்கு ஓட்டு வழியிலன்னு நம்ம சொல்றதுதான் நம்ம பிரபாவமா இருந்துருக்கு. வசதியா கொண்டாடுறோம், ஏன்னா நானும் அந்த டிமானேஷன்ல நானும் அஃபெக்ட் ஆனேன், அதனால ஒழிஞ்சு போறான். அடுத்தவன் வந்தா கஞ்சிக்கே இல்லாம நிக்க போறியே, அது தெரிய போறதா? யார் சொல்றது? ஆனிரை மேய்கனி போதி அருமறந்தாவதறியாய் கானகமெல்லாம் தெரிந்து உன் கரிய திருமேனி மாற பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் செண்பக பூச்சுட்டவர. இப்ப பூச்சூட்டல் பரவம், காப்பிடல் பரவம், இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றான் சந்திரர். வெள்ளைகள் திருவல்லரை நின்றார் அந்நியம்போது இதுவாகும் அழகனை காப்பிடவாரன் காப்பு கூப்பிடுறார், காப்பிட்டு காப்பிட்டு கூப்பிடுறாராம். அப்படி பிள்ளை பருவத்தின் முன்னோடி நம் பெரியாழ்வார், இலக்கிய தமிழின் புரட்சி நம் ஆழ்வார்கள். இவாதான் தலைமகன், தமிழுக்கு தலைமகன் யாரு? நம் ஆழ்வார்கள். நம் சம்பிரதாயம்தான் தமிழை காமிச்சு கொடுத்தது. இன்னைக்கு யார் யாரோ தமிழன் தமிழன் தமிழன் சொல்லிட்டு இருக்கான், பச்சை தமிழ்னா, இதுல சேப்பு தமிழ் கிடையாது, பச்சை தமிழ் கலர் கலரா வேற. ரத்தத்துல அணு அணுவா தமிழ அனுபவிச்சவா நம் பெரியாழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், கலியன் எவ்வளவு அனுபவிச்சிருக்கா வார்த்தைகள். சமஸ்கிருதத்திலேந்து பியூர் தமிழை கண்டுபிடிச்சதே நம் ஆழ்வார்கள் தான். இவன் நீங்க சொல்றோம் சமஸ்கிருதத்தை தமிழ் படுத்தணும், சமஸ்கிருத வார்த்தை எல்லாம் வந்திருக்கு, அது அதுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு, உரையாடலுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு, அது அதுக்கு வார்த்தைகளுக்கும் ஒரு கௌரவம் உண்டு. அது அந்தந்த இடத்துல பிரயோகம் பண்ண அது அதுக்கு உண்டான பலன்கள் உண்டு. வெறும் வார்த்தைகள் இல்ல, அந்தந்த வார்த்தைகளுக்கு உண்டான பலன்கள் உண்டு. அத்தனையும் பார்த்து நமக்கு ஒரு வழக்கு மொழி, எழுத்து மொழி, நடைமொழி என்பதாக விதவிதமா நமக்கு ஆழ்வார்கள் காமிச்சு கொடுத்திருக்கா. நம் சம்பிரதாயம் அவருடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படி ஒசத்தியா சம்பிரதாயம் இன்னைக்கு எங்க இருக்கு, எங்க இருக்கு? நான் சுலபன், நான் லௌகீகன். யார் லௌகீகன்? உங்க பரம்பரை எங்கேருந்து வந்தது? அபிவாதி திரியாரிஷைய பஞ்சாரிஷைய எங்கேருந்து வந்தது உங்க பரம்பரை? யார் லௌகீகன்? ஸ்ரீ வைஷ்ணவன் யாரும் லௌகீகன் இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீ வைஷ்ணவன் அத்தனை பேரும் லௌகீகன் இல்லை, ரிஷி பரம்பரை. பிராமணன் யாரும் லௌகீகன் இல்லை, அத்தனை பேரும் ரிஷி பரம்பரை. நமக்கு மட்டும் இல்லை, ஸ்மார்த்தாளுக்கும் தான், மாத்வாளுக்கும் தான், எல்லாமே ரிஷி பரம்பரையில வந்துதான். அபிவாதி எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? அபிவாதியில வருமே மூணு ரிஷியா, ரெண்டு ரிஷியா, அஞ்சு ரிஷியா, ஏழு ரிஷியா சொல்லிதானே செய்யறோம். எங்கேருந்து வந்தது நம்ம லௌகீகன்? லௌகீகன் இல்ல. நம்ம விட்டது எதை? வைதீகத்தை. நம்மளோட ஜீவன், நம்மளோட மூச்சு, நம்மளோட பழக்கத்தை நம்ம விட்டோம். இப்ப தாழ்ந்து இருக்கும். அவன் சாஸ்திரம் வச்சிருக்கார், அவர் மகான். நீ இந்த மக்கா இல்ல, நீ ஒரு மகான் தான். மகான நம்ம என்னைக்கு விடுறோமோ, அந்த மகத்துவத்தை என்னைக்கு விடுறோமோ, சீதை காமிச்சு கொடுத்துருக்கா. சீதை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. மகான்கிற ராமனை விட்டா அந்த ஹாவை எடுத்துட்டான். என்னாச்சு? மான் வேணும்னு கேட்டான். என்னாச்சு அவ கதை? எங்க போய் சிறை இருந்தால் ஏற்றம்? அவ்வளவு கஷ்டப்பட்டான். அந்த ஹா என்னாச்சு? ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா. அந்த மகான் யாரு? இப்பதான் தெரிஞ்சது அவளுக்கு. ஹா லக்ஷ்மணா, கோடு தாண்டி வராதே சொன்னாலே, கேட்டையா? கேட்டையா? அவளுக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணி காமிக்கிறான், நடந்து காமிக்கிறாளாம். அப்பேற்பட்டதான வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். நீ ரெண்டு பாசனம் ஆகணும்னு நினைச்சுன்னு வந்தேன். எம்பெருமான் ஒரு பாசனம் தான் சங்கல்பிச்சுதான். கீழ்வானம் வெல்லன் தருமை செருவீடு மெய்வான் பரந்தனஹான்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமற் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப்பலந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வீந்தாராய் தருளேலோரம்பாவாய். திருவாரிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாருந்தரமல்லி வளனாரி வாழியே ஒன்பது வயநகர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.